ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿ ಪರ್ಯಂತ ಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ತಯಾಹ ನಿಧಿಂ ದೇಹ ಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀಶೈಲವಂಶ ಆತ್ಮಪಿತಾಮಹಸ್ಯ ಶ್ರೀವಾಸದೋರೆ ಕರುಣೈಕ ಪಾತ್ರಂ ಶ್ರೀದೇವನಾಥಾರ್ಯಕ ಪಾತ್ರಬೋಧಂ ರಾಮಾನುಜಾರ್ಯಂ ಗುರುವರ್ಯಮೀಡೇ. ಶ್ರೀಮಚ್ಛೀಶೈಲವಂಶ್ಯಾದನಕಗುರುಮಣೇ ನೀಲಮೇಖಾಖ್ಯಸೂರೇ ತಾತಾತ್ರೀಯಾದವಾಸ್ತಶ್ರುತಿಸಿಗಂ ಸಾಂಗವಿಜ್ಞಾನಪೂರ್ವಂ ಶ್ರೀವಾಸಾತ್ತಾತಸೂರೇ ನಿಜಪಿತೃಸಹಜಾದಾತ್ತಮಂತ್ರಪ್ರಧಾನಂ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣಾಖ್ಯಂ ಶತಮುಖಕುಲಜಂ ಭಾವಯೇ ಯಾಯಶೂಕಂ. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಟುರಂ ಆದಿಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ವಾಲ್ಮೀಕಿ ಮನಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾ ವನಚರಣ ಶೃಣ್ವನ್ ರಾಮ ಕಥಾನಾದಂ ನಯಾಧಿಪರಾಂ ಗತಿಂ ಯಪಿಬಂತ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃತಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತಮಗಲ್ಭಷಂ ಗೋಷ್ಪದೀಗಿತವಾರಾಜಂ ಮಜಗೀಗಿತರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ನೀಲಾತ್ಮಜಂ ಮಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾನುಮಾನಂ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ನಂಜನಕಾತ್ಮಜಾಯಾ ಆದಾಯ ತೇನೈವ ತತಃ ಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಚನಾದ್ರಿ ಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರಮೂಲಮಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ತಗತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಹರದಿನ್ನಮದರಾಕ್ಷದಾಂತಕಂ ವೇದ ವೇದ್ಯೇ ಪರೇ ಪುಂಸಿ ಜಾತೆ ದಶರಥಾತ್ಮಜಯಂ ವೇದ ಪ್ರಾಚೇತ ಸಾಧಾತಿ ಸಾಕ್ಷಾತ್ ರಾಮಾಯಣಾತ್ಮನ ತದುಪಗತ ಸಮಾಸ ಸಂಧಿ ಯೋಗಂ ತಮ ಮಧುರೋಪನತಾರ್ಥ ವಾಕ್ಯಬುದ್ಧಂ ರಘುವರ ಚರಿತಂ ಮುನಿ ಪ್ರಣೀತಂ ದಶಶಿರ ಸತ್ಯವಧನ್ ಶಾಪಯದ್ಧಂ ಶ್ರೀರಾಘವಂ ದಶರಥಾತ್ಮಜಮ ಪ್ರಮೇಯಂ ಸೀತಾಪತಿಂ ರಘುಕುಲಾನ್ವಯರತ್ನದೀಪಂ ಆಜಾನುಬಾಹುಮರವಿಂದದನಾಯತಾಕ್ಷಂ ರಾಹುಂ ನಿಶಾಚರ ವಿನಾಶಕರಂ ನಮಾಮಿ. ವೈದೇಹಿ ಸಹಿತಂ ಸರದ್ರಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಟಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಕಮಾಸನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಸಿತಂ ಅಗ್ರೇ ವಾಜೇತಿ ಪ್ರಪಂಚನ ಸಸೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯ ಪರಂ ಆಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ಶ್ರೀ ಸೀತಾ ಲಕ್ಷ್ಮಣ ಭರತ ಶತ್ರುಘ್ನ ಹನುಮತ್ ಸಮೇತ ಶ್ರೀ ರಘುನಂದನ ಪರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ஐந்து அங்கங்களோடு கூடிய சரணாகதியை நேற்று நாம் பார்த்தோம். அதுல முக்கியமாக விபீஷண சரணாகதி. அந்த விபீஷண சரணாகதியிலே ஐந்து அங்கங்களும் எப்படி நிறைந்து இருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். விபீஷண பெருமானிடத்துல சக்கரவர்த்தி திருமகனிடத்துல வந்து சரணாகதி பண்ற. ಪರಿತ್ಯಕ್ತ ಮಯಾಲಂಕಾ ಪಿತ್ರಾಣಿ ಚ ಧನಾನಿ ಚ ಭವದ್ಗತಂ ಮೇ ರಾಜ್ಯಂ ಜೀವಿತಂಚ ಸುಖಾನಿ ಚ ಎಂಬುದಾಗ. ನಾವು ಹುಟ್ಟುಟ என்று ஒன்னையே தன்னுடைய ஆகிஞ்சன்யத்துவத்தை பிரகடனம் பண்ணிண்டு ஒன்னிடத்துலதான் என்னுடைய ராஜ்யமோ என்னுடைய ஜீவிதமோ இருக்குன்னு சொல்லி சொன்னார். இந்த இடத்துல ஜீவிதம் ராஜ்யம் நக ராஜ்யகாங்கியாக வந்து விபீஷணன் சரணாகதி பண்ணார்னு அர்த்தம் கிடையாது. அவருடைய ஆளுகை ஆளுகைக்கு உட்படுவதாக வஸ்துனா அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்தை இந்த இடத்துல சொல்றார் என்பதாக நேற்றையே நாம அர்த்தம் சொன்னோம். இப்படி விபீஷணாழ்வான் ராமனிடத்துல சரணாகதி பண்ண உடனேயே அடுத்த க்ஷணத்துல அவரிடத்துல ஒரு பெரிய கிருபை வந்துடுத்து, ஒரு பெரிய சந்தோஷம். ஏற்கனவே சொல்லிட்டார், அனையேனும் ஹரிசிரேஷ்டா தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணம் வா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம்னு சொல்லிருக்க. நீ அந்த சுக்ரீவனை அழைச்சிண்டு வா, தத்தமஸ்யா பயம் மயான்னு சொல்றிருக்க. அதுல நான் ஏற்கனவே அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணி ஆயி போச்சு என்பதாக. அப்போ புதுசா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ போய் அழைச்சிண்டு வா. நான் நடுவுல பண்ணத்துக்கு காரணம் உங்களிடெல்லாம் உங்களை மதிக்கிறதுக்காக பண்ண காரியம்னு சொல்லி சொன்னார். இப்படி எம்பெருமான் அவரிடத்துல விபீஷணிடத்துல பரிவோட இருந்ததை வெளிப்படுத்துறார். சசதுஜனம் சுத்வா ராமோ வச்சனம் பிரவீத்து வச்சதா சாந்தயத்வேனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ. அவர் பக்கத்துல உட்காந்து வச்சிருந்து வச்சதா சாந்தயத்வா நல்வார்த்தைய சொல்லி, அப்பா நீ அங்கேருந்து வந்திருக்கியே இதுக்காக விசாரப்படாத என்பதாக. இப்போ இந்த சாந்தவச்சனம் எப்படிப்பட்ட சாந்தவச்சனம்ன்றத பாக்கணும். சாந்தவச்சனத்துல வரைச்சு ராவணன் இடத்துல பயந்துண்டு வந்திருக்கான், அதனால சாந்தவச்சனம் அப்படின்னா ஐயோ இவ தர்மத்திலேந்து பயந்துண்டு வந்திருக்கான் அதுக்காக சாந்தவச்சனம். நாம அதர்மத்தை பண்ற ஒரு தேசத்துல நாம இத்தனை நாள் இருந்துட்டோமே, நமக்கு என்ன இது வந்துருமோ பாப்பம் வந்துருமோ என்று பயப்படுற சுக்ரீவர் அதுக்காக சொன்னார், நீ வேணும்னுட்டு அந்த அதர்மத்தை ஆசிரியக்கல, அந்த நிலத்துல நீ இல்ல, நீ உன்னுடைய சன்னிவேசம் அப்படி ஆயிடுச்சு என்பதை சொல்ற. லோச்சனாபியாம் பிபன்னிவ என்பதாக சொல்லுகின்றார். அப்படி ஏற இறங்க பாக்குறான், அப்படி பாக்கச்சேயே அப்படியே முழுங்கி விடுற மாதிரி இருக்கிறான். லோச்சனாபியாம் எப்ப எது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆசையான வஸ்துவாக ரொம்ப பிரீத்தி பாத்திரமான வஸ்துவாக இருக்குமோ அததான் கண்ணாலேயே முழுங்கி விடுற மாதிரி பாக்குறது. அது பாரணீயத்தை வரப்பிரத திருங்குமேன்னு தேவப்பெருமாள் விஷயத்துல சொல்ற, அது அப்படியே கண்ணாலேயே சாப்பிட்டுறாரு தேவப்பெருமாளை கோரத்தாழ்வான். அந்த மாதிரி எல்லாம் இங்க பெருமாளை பொறுத்த வரைக்கும் அத்தியந்த பிரீத்தி பாத்திரமாயிட்டார். ஆகையால உடனே அவர் பார்க்கிறாரா அந்த கட்டாட்சத்தினாலேயே சாப்பிடுற மாதிரி இருக்கு. அகமஹத்வாத சக்ரீவம் சப்ரஹஸ்தம் சகாத்மஜம் ராஜானம் தான் கரிஷ்யாமி சத்தியமேத சுணோதே என்பதாக சொல்லுகின்றார். தபசம் பண்றேன் பெருமாள், நான் ஒன்னு ராஜாவா ஆக்கிடுறேன், நானே அதுல ரசக்ரீவனையே இது பண்ணி நான் ஒன்னு ராஜாவா ஆக்கிடுறேன்னு சொல்லி சொல்றேன். அப்ப ராஜாவா ஆக்கிடுறேன்னு சொன்ன பிறகு அந்த சுக்ரீவன் சொல்ற, நீ அதுக்கப்புறம் ஆக்ஷாகி மம தத்வேன ராட்சசானாம் பலாபலம்னு கேட்டார் ராமர். ராட்சசர்களுக்கு எது பலமாக இருந்திருக்கு, அவளுடைய பலம் எது, அவளுடைய குறைபாடு எது, இது ரெண்டையும் நீ சொல்லணும். அந்த குறைபாடை நாம தெரிஞ்சிடுமானா அந்த இடத்துல நாம அடிச்சோமானாக்க அவ சீக்கிரமா விழுந்துருவா, இதெல்லாம் நீதான் ராட்சசாலுடைய இருந்தவனாக இருந்திருக்கிறதுனால நீ சொல்ல வேணும்னு பிரார்த்தனை பண்ற. யார் இப்ப வந்த விபீஷணன் கிட்ட, இதுதான் சுவாரஸ்யம். ராமர் ராமரை சொல்லும் பொழுது சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகன் சொல்லுவா, சுக்ரீவனை சொல்லும் போது மகாராஜா சுக்ரீவன் சொன்னார்னு சொல்ல வேண்டியது. இப்ப வரைச்சே பார்த்தோம்னாக்க இப்பதான் வந்திருக்கார், இவருக்கு தெரியாத ஒரு விஷயமானா இப்பதான் வந்திருக்கார். அவரிட போய் ராட்சசானாம் விபீஷணன் சொல்றதுக்கு, ராட்சசானாம் மதே சாஹ்யம் லங்கா பிரதர்ஷனே கரிஷ்யாமி யதா பிராணம் பிரவேஷாமி தவாயினியம். அப்போ ராட்சசர்களுக்கெல்லாம் நான் சகாயத்தை நான் பண்றேன், நானு ராட்சசர்களினுடைய பலாபலத்தை சொல்லி உமக்கு எப்படி சகாயம் பண்ணணுமோ அந்த சகாயத்தை நான் பண்றேன் என்பதாக அவரும் சத்தியப்பிரதி வச்சனம் பண்றவர். இப்படி சொன்ன விபீஷணரை ராமன் தழுவிக்கிறார், தழுவிண்டு சொல்ற லட்சுமணனை பார்த்து சொல்ற, அப்ரவீன் லட்சுமணம் பிரீதா சமுத்ரா ஜலபானஜா தேன சேபம் மகாபிராஜ்யம் அபிஷிஞ்ச விபீஷணம் ராஜானம் ரட்சசான் க்ஷிப்ரம் பிரசன்னே மயிமானதா ஏவ முக்து சௌமித்ரிஹி அபிஷிஞ்சது விபீஷணம். லட்சுமணா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பக்கத்துல போயிருக்கிற லட்சுமணன் என்ன பண்ணுவான், அங்க போய் இந்த சமுத்திரக்கரையில் தானே வெள்ளம் இருந்துட்டு இருக்கா, ஒரு தோண்டி தீர்த்தம் எடுத்துட்டு வா, சமுத்திர தீர்த்தத்தை எடுத்துட்டு வா, சமுத்திர தீர்த்தத்தை எடுத்து வந்து இப்பவே இங்கேயே இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடும். யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், என்ன சமாச்சாரம், இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பட்டாபிஷேகம் பண்றதுன்னு லட்சுமணர் ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணு. நான் சொல்றது பட்டாபிஷேகம் பண்ணு, இப்ப ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜாவா ஆயிட்ட, இந்த கணத்திலேந்து விபீஷணன் தான் ராட்சசேஸ்வரனே தவிர ராவணன் ராட்சசேஸ்வரன் இல்ல, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. ராஜானம் ரட்சசான் க்ஷிப்ரம் பிரசன்னே மயிவானத தேனதேபம் மகாபிராஜ்யம் அபிஷிஞ்ச விபீஷணம். அது அந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாயி போச்சு. ஒரு க்ஷணம் தான் அது வந்து, ஒரு க்ஷணம் கூட ஆகல. அதுக்குள்ள இவர் ஒரு வார்த்தை சொல்றார், அவர் ஒரு வார்த்தை சொல்ற, அவ்வளவுதான் தீர்ந்து போச்சு. லோச்சனாபியாம் பிபன் நிவன் அப்படியே கண்ணாலே முழுங்கிடுற மாதிரி பாக்குறேன், நான் உமக்கு சகாயம் பண்றேன்னு விபீஷணன் சொல்லிட்டு கட்டி தழுவிக்கிறேன். தழுவிண்ட உடனே பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சிடுறேன். இது எல்லாத்தையும் பார்த்து குரத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறேன். அப்திம்னேந்திரம் நைவாஸ்ய ஜஜ்ஞீத யதாச பலாபலம் த்வம் நிஸ்ஸம்சயஹ சபதி தஸ்ய பதேப்யஷிஞ்சஹ தஸ்யானுஜம் கதமிதம் ஹி கதமி கதமிதம் ஹி விபீஷணஞ்ச. நேர் ஒரு மனுஷ பாவனை பண்ணிட்டு இருக்கு. இப்படி மனுஷ்ய பாவனை பண்ணிட்டு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்துருக்கிற நீ ஒரு காரியத்தை பண்ற. இப்ப விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கு, ராட்சச ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கு. சமுதிரக்கரையில வந்து இந்த சமுதிரத்தை எப்படி தாண்ட போறோம் தெரியாத முயற்சிட்டு இருக்கவங்க இத்தனை வானரங்களோட. அப்திம் நீ இது வரைக்கும் சமுத்திரத்தை கடக்கவே இல்லை. சரி, சமுத்திரத்தை தாண்டின பிற்பாடு அப்புறமா ஒரு கால் அதுக்கு போய் ராவணனை வதம் பண்ணி ஆகணும். ஏன்னா அவன் ராவணன் ஏற்கனவே லங்கைஸ்வரியத்தோட இருந்துட்டு அந்த ராட்சசாளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்துட்டு இருக்கான். அவனை வதம் பண்ண பிற்பாடுதான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியும். அந்த ராவண வதம்ன்றது சாதாரண காரியம் இல்ல. ஹனுமாரே பார்த்து பயந்தவர். அந்த லங்கைக்கு போன உடனே எப்படி இந்த ராமன் இந்த லங்கையில வந்து இந்த லங்கை உள்ள நுழைஞ்சி ராவண வதம் பண்ணி சீதா பிராட்டியை அழைச்சிட்டு வரப்போறோன்னு தெரியலையேன்னு ஹனுமாரே யோஜனை பண்ண ஒரு சமயம் அதையில் நினைச்சு பார்க்காமல் அந்த ராட்சச வதமும் பண்ணல, ராட்சசனுடைய பலம் எவ்வளவு இருந்துருக்கு தம்மனுடைய பலம் எவ்வளவு இருக்குன்றதையும் யோஜனை பண்ணல. யோசனை பண்ணாத நிசம்சயமாக கட்டாயம் நாம ஜெயிக்க போறோம்ன்ற ஒரு தீர்மானத்தோட கூட உடனே அந்த விபீஷணனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சேர்னாக்க உம்முடைய ஒரு நிலைய பஸ்யானோஜம் கதமிதம் ஹி விபீஷணஞ்ச. இப்படி ஒரு காரியத்தை முந்திரமே ஒன்னும் பண்ணினதுன்றது எப்படி தெரியலையேன்னு அதிமானுஷ ஸ்தவத்துல குரத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்ற. இதே சமயத்துல ராவணன் விபீஷண சொல்ற, சரி நமக்கு இப்ப இந்த சமுத்திரத்தை தாண்டி அனண்ட போய் தான் பண்ணணும், இங்க குரங்குகள்லாம் என்ன மாதிரி ராட்சசால் கிடையாது ஆகாசத்திலேயே பறக்கிறதுக்கு, ஆகையால இந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு வழி வேற ஒன்னும் தெரியல, நீ சமுத்திர ராஜா நடத்துல போய் சரணாகதி பண்ணினாக்க இந்த சமுத்திரத்தை தாண்டியுள்ளான் என்று சொல்ற. சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மருகதி காணிதா சகரேணாயம் அப்ரமேயோ மகோததி கந்து மருகதி ராமஸ்ய ஜ்ஞாதே காரியம் மகோததி. சரி, சரணாகதி பண்ணா காரியம் ஆகுமா என்று ஒரு கேள்வி. அதுக்கு சொல்ற, இந்த சமுத்திர ஜலமே எப்படி வந்தது, உங்களுடைய முன்னோர்கள் சகரபுத்திராள் நோண்டினது தானே இந்த சமுத்திரம்ன்றது, ஆகையால அந்த வம்சத்துல வந்திருக்கிற உமக்கு கட்டாயம் சகாயம் பண்ணுவார் சமுத்திரராஜர். ஆகையால சமுத்திரராஜனத்துல சரணாகிச்சு. இப்போ அந்த இந்த விபீஷணருடைய வார்த்தையை சொல்லி பெருமாளும் சரணாகத்தை பண்றதுக்கு சித்தம் ஆயிட்டு இருக்க, அதே சமயத்துல அந்த சுகன் ராவணனுடைய ஒரு தூதன், அந்த தூதனை அணைச்சு வைக்கிற ராவணன் அணைச்சு வைக்கிறான். அணைச்சு வைக்க செய்ய நீ போய் சுக்ரீவனிடத்துல சொல்லுன்னு ஹனுமார் அங்க தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கச்சு அறிமுகப்படுத்திக்கச்சு ராஜசபையில் அறிமுகப்படுத்திக்கச்சு என்ன பண்ற, தாசோகம் கோசலோயந்திரசேன்னு ராமனுடைய தாசன்னு சொல்ற, அதே சமயத்துல தூதோகம் சுக்ரீவசேன்னு சுக்ரீவனுடைய தூதன் என்பதாக சொல்லுகின்ற. அந்த சுக்ரீவனுக்கு தானும் ஒரு ராஜாவாக இருந்துட்டு தான் ஒரு தூதுவனை அனுப்பிச்சு வைப்போம் என்று அனுப்பிச்சு வைக்கிறார். ராவணன் அனுப்பிச்சு வைக்கிறான். நான் சொல்றேன், நீ போய் சொல்லு, சுக்ரீவனிடத்துல சொல்லு. என்ன சொல்லணும்? தொம்பை மகாராஜ குல பிரசூத மகாபலச்சர்த்தரஜசுத அயம் யஜ்ஜஹரம் பார்யா அஹம் யஜ்ஜஹரம் பார்யாம் ராஜபுத்ர தவ சுக்ரீவ கிஷ்கிந்தாம் பிரதிகம்யதாம். ராவணன் தன்னுடைய தூதுவனை பார்த்து சொல்லி அனுப்புற, நீ போய் சுக்ரீவனிடத்துல சொல்லு, சுக்ரீவனும் எனக்கு ரொம்ப வேண்டியவன் தான், ஏன்னா வாலியோட நான் தோழமை கொண்டவன் நான், வாலியினுடைய தம்பின்னாக்க சுக்ரீவனும் எனக்கு ரொம்ப வேண்டியது. நீர் நான் ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்துட்டு லங்கையை ஆண்டு கொண்டு இருந்துருக்கேன், சுக்ரீவன் வானரர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்து கொண்டு கிஷ்கிந்தையில நீ இருந்துருக்க, இப்படி இருக்கச்சு நகஷ்டனார்த்தவனாஸ்தி அனர்த்தா ததாபி மே பிராதிருதமோ ஹரீஷா. நீர் எனக்கு சகோதர மாதிரி சுக்ரீவன் இருந்துட்டு இருக்க, அதில் ஒன்னிடத்துல ஒரு சந்தேசம் சொல்றேன், அந்த சந்தேசத்தை நீ பரிபாலனம் பண்ணியனா உனக்கு நல்லது. என்ன சமாச்சாரம்? நான் ராமனுடைய மனைவியை தூக்கி வந்தா தூக்கி வந்துட்டு போறேன், அதனால உனக்கு என்ன வந்துருக்கு? நீ என்னத்துக்கு ராமனோட அல்லாடின் இருக்க? நீ நீள போய் சேரு, கிஷ்கிந்தைக்கு போய் சௌக்கியமாயிரு என்று சொன்னார். அகரம் அஹம் யத் ஜஹரம் பார்யாம் ராஜபுத்திரஸ்ய தீமாதஹம் கிந்தத்ர தவ சுக்ரீவ கிஷ்கிந்தாம் பிரதி கம்யதாம். நீ கிஷ்கிந்தைக்கு போய் சேரு என்று சொன்னார். இந்த சமாச்சாரத்தை சொல்றதுக்காக அந்த ராவணனுடைய தூதன் சுகன் வர வரச்சையே எல்லாம் தெரிஞ்சுட்டா, இது ராவணனுடைய ஆளுன்றத தெரிஞ்சுட்டா, வந்தாலும் கூட அங்கேருந்து மொத்தம் வானரங்கள்லாம் அதை பீடனம் பண்ற, ரொம்ப துன்புறுத்துற. இத பார்த்துட்டு அது கத்துறது, அந்த சுகமாக வந்திருக்கு வேஷத்துல வந்திருக்கிறதுனால அந்த ராட்சசன் கத்துறான். நதுதாங்கி காகுஸ்த வாரியந்தாம் சாதுவானராக எத்துகித்வா மதம் பர்த்து ஸ்வமத்தையும் சம்பிரதாரஜேது. ஐயோ, தூதுவர்களை கொல்லக்கூடாதுன்னு தர்மம் சொல்றது, இந்த தர்மத்தை மீறி இவர்கள்லாம் நடக்கிறார், ராமா நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நான் உன்னிடத்துல புகழ் என்பதாக அந்த தூதுவன், ராட்சச தூதுவன் ராமனிடத்துல போய் சொல்றான். உடனே ராமர் சொல்ற, சுக்ரீவ சத்து சம்பன்ன மகாபல பராக்கிரம கிம்மையா கலு வக்தவியா ராவணோ லோக. அது ராமர் சொல்ற, நீ ஒன்னும் பண்ணவானாப்பா, தூதுவனை விட்டுடு, தூதுவனை கொலை பண்றதுன்றது ரொம்ப நியாயம் இல்ல. சரி, சுக்ரீவன் இடத்துல இந்த சமாச்சாரம், ராவணன் சொன்ன சமாச்சாரத்தை சொல்லிட்டா, இப்ப நான் ராவணன் இடத்துல நீ என்ன சமாச்சாரம் சொல்றதான் சொல்லணுமே என்று சொல்றேன். அதுக்கு சுக்ரீவன் சொல்ற, நமேசி மித்ரம் நததானுகம் நச்சோபகர்த்தா தினமே பிரியோசி அரிஷ்ட ராமஸ்ய சகானுபந்த ததோசி வாலி பவதர்ஹவத்யாம். எனக்கு ராமனை காட்டிலும் நண்பன் யாரும் கிடையாது, அந்த ராமன் விஷயத்துல பண்ற பிரீத்தியை காட்டிலும் வேற ஒரு இடத்துல நான் பிரீத்தி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ராமனை காட்டிலும் எனக்கு உபகாரம் பண்ணினவா யாரும் கிடையாது, ராமனை காட்டிலும் பிரேமானவா எனக்கு யாரும் கிடையாது. இதெல்லாம் சுக்ரீவனுடைய வார்த்தை. நீ போய் சொல்லு, ராமனுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவெல்லாம் எனக்கு எதிரி. அரிஷ்ட ராமஸ்ய சகானுபந்த ததோசி வாலி வவதாருஹவத்யா. ஆகையால என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வாலி எதிரியா இருந்து கொல்ல தகுந்தவனாக எப்படி ஆனானோ, அதே மாதிரி ராமனுக்கு எதிரியாக நீ இருக்கிறபடினால நீயும் கொல்ல தகுந்தவன் தான் என்பதாக சொல்லுகின்ற இதே சமாச்சாரம் தான் துரியோதன சபையில நடந்தது. கண்ணன் வரச்சு தூதுவராக, பாண்டவர்களுக்காக தூதுவராக வரையர் கண்ணன். அப்ப துரியோதனன் சொல்றான், நீ என்னதுக்கு போய் விதுரர் ஆட்டுல போய் விதுரர் வீட்டுல போய் சாப்பிட்டு வர என்றெல்லாம் கேக்குற. அப்போ கண்ணன் சொல்ற, துஷதன்மன் நபோக்தவியம் துஷந்தம் நைவ போஜயே என்பதாக. யாரெல்லாம் நமக்கு எதிரியாக இருந்திருக்காளோ அவ வீட்டு சாத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு கால அவ விஷம் வச்சுட்டாள்னா என்ன பண்றது, ஆகையால சாப்பிடக்கூடாதுன்னு பயத்தினால சொல்றாளோ என்னமோ. சரி, அவ வந்தா நம்ம சாதம் போடலாம் இல்ல, துவஷந்தம் நைவ போஜ ஏத்துன்னா நம்மள எதிர்க்கிறவாளுக்கு நாம நாமளும் சாதம் போடக்கூடாதான். அவ வேற காரணத்தினால போயிட்டான்னா கூட நாம ஏதோ பிரீத்தியா சாதம் போட்டு வேற ஏதான காரணத்தினால ஆயிடுச்சுனா கூட இவன் விஷம் வச்சுதான் செத்து போயிட்டான்னு சொல்லி லோக பிரவாதம் வரும். ஆகையால அவளை கூட்டு சாதம் போடாத. யாரெல்லாம் நம்மள எதிர்க்கிறவாளா, நான் என்ன என்ன உன்னை எதிர்க்கிறேன்னா உனக்கும் எனக்கும் என்ன சண்டை வந்துடுதோ அப்படின்னா, பாண்டவான் துஷத்தே ராஜன்னே மம பிராணாகி பாண்டவாக என்று சொல்ற. நீ பாண்டவான் துஷத்தை பாண்டவர்களை போய் நீ துவேஷிக்கிற, அவ வேற யாரும் இல்ல என்னுடைய பிராணம் தான், மம பிராணாகி பாண்டவாகா என்று கண்ணன் சொல்ற. இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் நம்ம ஒரு சமமா இருந்துருக்கிறத பாக்கணும். அனுபவிக்கிறதுக்காக இங்க சொல்றேன் நானு. அரிஷ்டராமஸ்ய சஹானுபந்த ததோசி வாலீவ வதார்ஹவத்யஹ. ஆகையால நீ போய் சொல்லு என்று சொல்லுகின்ற. இவனும் போய் சொல்றான் அந்த இடத்துல போய், லங்காஞ்ச சர்வா மகதாபுலன சர்வை கரிஷ்யாமி சமயத்திய பஸ்ம, நீ சொல்லு லங்கா முழுக்க நான் பஸ்மமா நான் பண்ணிடுவேன் என்று சுக்ரீவன் சொல்லி அனுப்புகிறான். இதுக்கப்புறமா அவன் போய் சேர்ந்துடுறான், அவன் போய் அங்க சொல்லி விடுறான். இப்ப சொல்ற மேல இவர் லங்கைக்கு போறதுக்கு உண்டான வழியெல்லாம் பண்ணணுமே, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ மறுபடியும் விபீஷணர் சொல்ற, ஏற்கனவே சொன்ன பிரகாரம் சமுத்திரராஜாவனிடத்துல சரணாகதி பண்ணமானாக்கா லங்கைக்கு வழிவிடுவார்னு சொல்ற. சங்யுகே யுக சங்காசம் சத்ரூணாம் சோகவர்தனம் சுஹ்ருதாம் நந்தனம் தீர்க்கம் சாகராந்தவ்யபாஸ்ரயம் அஸ்யதாஹ புனஸ்தவ்யம் ஜகஜ்யாகாத விஹதத்வஜம் தட்சிணோ தட்சிணம் பாஹும் மகாபரிகசன்னிபம் கோசஹஸ்ர பிரதாதாரம் யோபதாய புஜம் மகதி அஜமே தரணம் வாத மரணம் சாகரஸ்ய வா. பெருமாள் ராமன் பிராயோபவேசம் பண்ற மாதிரி அங்க போய் ஒரு தர்பத்தை போட்டுண்டு படுத்துட்டேறான். சமுத்திரராஜனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு சமுத்திரராஜனிடத்துல நீர் தான் வழி கொடுக்கணும்னு சொல்லி சரணாகதி பண்ணி படுத்துட்டு இருக்க. மகரிஷி சொல்ற, ஒரு கைய தலையில வச்சுண்டு அவர் படுத்துட்டு இருக்காராம். கோசஹஸ்ர பிரதாதாரம் ஹ்யுபதாய புஜம் மகது, இந்த கை எப்பேற்பட்ட கை, ஆயிரக்கணக்கில் கோதானம் பண்ணின கை, எத்தனையோ பிராமணாளுக்கு பண்ணின கை, அந்த கைய கொண்டு போய் தலையில வச்சுட்டு படுத்துட்டு இருக்கு. தர்பத்தை இப்போ நம்ம திருப்பல்லாணியில நம்ம பெருமாளை சேவிக்கலாம், தர்பசயன ராமன் தர்பத்துல படுத்துட்டு இருக்கிற பெருமாள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இவரிடத்துல சரணாகதி பண்ணிட்டு சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணிட்டு அங்க படுத்துட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, மூணு நாள். அத்தியமே தரணம் வாச்ச மரணம் வாச சாகரஸ்தன், ஒன்னும் சமுத்திரத்தை தாண்டவான தாண்டனும் இல்லைன்னா மரணத்தையான அடையறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு. அப்போ இவர் படுத்த நியமா தப்பிரமத்தம்ஸ்ரோபிஜக்மது, இன்னைக்கு ஒருவர் நாளைக்கு ஒருவர் சமுத்திரராஜர் வந்து நமக்கு இடம் கொடுப்பேர் வழி கொடுப்பேர் வழி கொடுப்பேர் நினைச்சுண்டு ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு ராத்திரியும் முடிஞ்சது. மூணு ராத்திரியும் முடிந்தும் சமுத்திரராஜன் வரல. வராதத பார்த்த உடனே ராமருக்கு கோபம் வந்துடுதான். சமுத்திரஸ்யதத்க்ருத்தோ ராமோ ரக்தாந்தலோசனா சமீபஸ்தமுவாதேதம் லக்ஷ்மணம் சுபலக்ஷ்மணம். இது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நமக்கு கண்ணு சிகப்பா ஆறுதுன்னாக்க அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கணும். ஒரு காரணம் ரொம்ப பிரீத்தினால இருக்கும், இன்னொரு காரணம் ரொம்ப கோபத்தினால இருக்கும். இப்ப ராமருடைய கண்ணு செவந்து போச்சு, இது கோபத்தினால செவந்து போச்சு. நாம கிரமமாக சரணாகதி பண்ணிருக்கோம், இந்த சரணாகதிக்கு பண்ணிருக்கச்சு கூட இத அவன் ஏத்துக்காத நடக்கிறத பார்த்த உடனே ராமருக்கு கஷ்டம் வந்துடுச்சு, கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்ததுனால அவர் சொல்றார், லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாராம் ஒரு வார்த்தை, அவலேப சமுத்திரஸ்ய நதர்ஷயதிய ஸ்வயம் குணமே இல்லாத வாழிடத்துல போய் நாம போய் அவளுக்கு அவளை பிரார்த்தனை பண்றது, நேர்மையாக நடந்து கொள்றது, இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் லாயக்கல். அவ எந்த வழியில போறாளோ அந்த வழியிலதான் நாம போய் ஆகணும். இந்த சமுத்திரராஜன் இடத்துல நான் இவ்வளவு பிராமணிக்கமாக நீ இடம் விடணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாக்க கர்வம் பிடிச்சுட்டு இவன் இடம் விடாத இருந்துட்டு இருக்கான்னா இந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு எனக்கு என்ன தெரியாதான்னா அப்ப சொல்ற, சாபமானய சௌமித்ரே சராம் சாசி விஷோபமானு சமுத்திரம் சோழேஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாக. சாபமானய சௌமித்ரே லக்ஷ்மண அம்பரத்துணியும் அந்த பானங்களையும் கொண்டு வா. என்னுடைய பானங்கள்லாம் எப்படிப்பட்ட பானங்கள், அதெல்லாம் நாகாஸ்திரம் மாதிரி ஆசை விஷோபம், அது அப்படியே பாம்பு மாதிரி சீரிண்டு வரக்கூடியது, இத நான் விடுறேன். நானு விட்டக்க என்ன ஆகும், சமுத்திரமே அப்படியே வறண்டு போயிட்டோம். பத்யாம் யாந்து பிளவங்கமாக, எல்லாரும் நடந்து போட்டோம்ப்பா இங்கேருந்து, அந்த மாதிரி வழி பண்ணிடலாம். சாபபானய சௌமித்ரே அங்கிருந்து அவருண்டேந்து வாங்கிண்டேன், லக்ஷ்மணன்டேந்து ரெண்டு பானத்தை வாங்கிண்டேன். வாங்கிண்டதோட மாத்திரமல்ல, ஒரு அஞ்சாறு பானத்தை சமுத்திரத்துல விட்டேன். சமுத்திரத்துல விட்டா என்னாச்சு, அந்த சமுத்திரத்துலாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சு. இதுல ஒரு சூக்ஷ்மமான ஒரு அம்சத்தை பார்க்கணும். இந்த பானம்ன்றது இருக்க ரொம்ப அயக்காந்தம், அதாவது ரொம்ப நெருப்புல காய்ச்சின இரும்ப கொண்டு போய் தண்ணியில விட்டோம்னா என்ன ஆகும், தண்ணி அப்படியே கொதிக்கும். கொதிச்சதோட மாத்திரமில்ல அந்த தண்ணி குறைஞ்சு போயிடும், அந்த இரும்பு இது போறதுனால தண்ணி குறையும். ஆனா கொஞ்சம் தண்ணி மீறும், மொத்த தண்ணியும் போயிடும்னு சொல்ல முடியாது. இவர் ஒரு நாலு பானம் விட்டு, நாலு பானம் விட்டாக்க அப்படியே தண்ணி கொதிக்கிறது. அந்த கொதிக்கிறதோட மாத்திரமில்ல அப்படியே பார்த்தோம்னாக்கா ஜலமும் குறைய ஆரம்பிச்சு. இப்படி குறைஞ்சது, இது குறைஞ்சு மொத்தம் குறையல, இன்னும் ஒரு நாலு பானம் விட்டாக்க மொத்தம் குறைஞ்சு போயிடும். அப்போ பாத்தேன் இவருக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருத்தான். இப்பவான வருவார்னு சமுத்திரராஜன் வந்து தனக்கு வழி விடுறேன்னு சொல்லுவான்றதுக்காக எப்பவுமே பெருமாள் வந்து தண்டனை சட்டுன்னு கொடுத்துட மாட்டேன், ஒரு லகு சிக்ஷைய கொடுத்து பார்ப்பேன். அந்த லகு சிக்ஷை கொடுத்துட்டும் மறுபடியும் அதே தப்பு பண்ணான்னாக்க அப்ப அவன் பாப்பத்திலேயே போய் சேரட்டும்னு சொல்லிட்டு அந்த பாப்ப யோனியில பிறக்கும்படியாக பெருமாள் பண்ணுவேன். இதே ராவணனுக்கு கூட வந்த முதல் நாளே ராவணனை வதம் பண்ணல, இவருக்கு இருக்கிற கோபத்துல உடனே வதம் பண்ணிருக்கலாம், அத பண்ணல. ஒரு வீரனுக்கு உண்டான ஒரு வழியில்தான் அவர் போனேரே தவிர தானாலாம் போல, நேர் வழியில போறவர். இப்பவும் சமுத்திரராஜனை பத்யாம்யாந்து பிளவங்கமாக நடந்து போகட்டும்னு சொன்னாரே தவிர, ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணு, இப்ப சமுத்திரராஜன் வந்து கூட தனக்கு இடம் விடுறேன்னு சொல்லிட்டா போனா போயிட்டு போற கோபத்தை நாம தனிச்சுக்கலாம்னு நினைச்சுட்டு சொன்னேன். நாலு பானம் விட்டது, நாலு பானம் விட்டதுலயும் பார்த்தோம்னாக்க சமுத்திரம் கொதிக்கிறது பொங்குறது, இது பொங்கிறது வேணா பொங்குறதே தவிர சமுத்திரராஜன் வந்த பாடு இல்ல. இவருக்கு கோபம் வந்துடுத்தான். உடனே என்ன பண்ற, ததஸ்துதம் ராகவ முக்ரவேகம் பிரகர்ஷ பாணம் தனுர பிரமேயம், அந்த வில்ல எடுத்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேரா சமுத்திரராஜன் பேர்ல. இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றேன்னு கூட்டிட்ட அப்ப லக்ஷ்மணர் பக்கத்துல இருந்து சொல்றேர் இந்த காரியத்தை, சௌமித்ரி உற்பத்திய வினிஸ்வசந்தம் மாமேதி சோஹுக்வா தனுராலலம்பே, அத பிடிச்சுட்டேரான். ஐயோ நீ சமுத்திரராஜன் மேல இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாத, இதுக்குள்ள எத்தனை ஜந்துக்கள் இருக்கு, அத்தனை ஜந்துக்களும் அழிஞ்சு போயிடுமே, ஜலம் இல்லைன்னு அழிஞ்சு போயிடுமே, ஆகையால இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாதேன்னு சொல்லி லக்ஷ்மணர் பிடிச்சுக்கிறேரா. அப்போ அந்த சமுத்திரத்துல பார்த்த உடனே சமுத்திரராஜனுக்கு அப்பதான் ஒரு இது வந்துருது, பயம் வந்துருது. பயம் வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த பக்கம்லாம் அப்படியே சமுத்திரம் பொங்கி எழுறது, இது என்ன ஏற்கனவே விட்ட பானத்தினாலேயே அப்படியே உத்புதமா வந்துட்டு இருக்கு. சரி, இது பிரம்மாஸ்திரத்தை வேட பிரயோகம் பண்ணிட்டாக்கா இது ரொம்ப அசக்கியமாயிடும் சொல்லிட்டு, தத்தோ மத்தியா சமுத்திரத்திய சாகரஸ்ய ஸ்வயமுத்திதான் உதயாத்ரி மகாசைலான் மேரோதிவதிவாகரா. மேருமலையிலிருந்து சூரியன் உதிக்கிற மாதிரி சமுதிர நடுவுல இருந்து சமுதிரராஜன் வந்தாராம். சமுதிரராஜன் வந்து ராமனிடத்துல வந்து சரணாகதி பண்ற, ஐயோ என்ன இந்த மாதிரி பண்ணாத, நீர் இது பண்ணக்கூடாது, உமக்கு வழி விட்டுறேன் நானே என்று சொல்ற. ஏகா வழி மத்தியகதம் தரளம் பாண்டர பிரபம் விபிலே கௌஸ்துபோதரம் காலிகா நிலசங்குலா. சமுதிரராஜன் எப்படி இருக்கன்றதெல்லாம் சொல்றாரு, வழி விட்டுறதுன்னு சொல்றாரு. வழி விட்டுறதுக்கு சொன்ன உடனே அப்ப சொல்ற, உடனே இவ்வளவு இருந்த கோபம் மொத்தம் தணிஞ்சு போயிடுச்சு. தணிஞ்சு போன உடனே அவர் கேக்குற, அமோகோயம் மகாபானாக கஸ்மின் தேசே நிபத்தியதாம், நீ வழிவிடு ஹரிணான் தரணே ராம கரிஷ்யாமி யதாஸ்தலம். நீ சொன்ன இத்தனை குரங்குகளும் தாண்டி போறதுக்கு எப்படி வழியோ அந்த வழியை நான் விடுறேன்னு நீர் சொல்லிட்டு, இப்ப நாம் ஏற்கனவே இந்த பிரம்மாஸ்திரத்தை இதுல இந்த சேர்த்துட்டா, இது எங்கேயானா போய் சேரணும், இது இது எங்க போய் சேர்றதுன்றதுக்கு நீயே வழி சொல்லு, அந்த இடத்துல நான் கொண்டு விடுறேன் என்பதாக சொல்லி சொல்றாராம். அமோகோயம் மகாபானா கஸ்மின் தேசே நிபாத்தியதாம் என்று அதுக்கு சொல்ற, சரி நான் சொல்றேன், வடக்க ஒரு பெரிய இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு பாபம் சகையும் பாபகர்மபி அங்க பண்ணவாடெல்லாம் நிறைய பாபம் பண்ணவாடெல்லாம் இருக்கா, இந்த அஸ்திரத்தை அங்க விட்டுடுன்னு சொல்றேன், அந்த அஸ்திரத்தை அங்க விட்டுடுறேன். இப்ப இது போயிடுத்து, இதுக்கு இங்க ஒரு கூடத்தாழ்வான் அதிமான சஸ்தவத்துல ஆச்சரியமான ஒரு வார்த்தை பண்ற, இது எங்கேயோ எத்தனையோ யோஜனை தூரம் கழிச்சு இருக்கிற வடக்கு கடல்ல போய் இந்த தாண்டி கிட்ட போய் ராமருடைய பிரம்மாஸ்திரம் விழுந்து அங்க இருக்கிற பாபகர்மா பண்ணவாளுக்கெல்லாம் ஒரு சிரமத்தை ஏற்படுத்துறதாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே இங்க இருந்துட்டே லங்கையை அழிக்க முடியாதான்னு நான் பெருமாளால, இங்க இருந்தே ராவண வதம் பண்ணி சீதா பிராட்டிய கொண்டு வர முடியாதான்னா என்னத்துக்காக சமுத்திரராஜனிடத்துல போய் சரணாகதி பண்ற என்று கேள்வி. தொம் தட்சிணஸ்ய நிவசன் உததேஸ்தடே பீ தூராந்தரோத்தர பயோதி மகாந்தரீசேம் தைத்யாத்து நிஜை கசரபாணயன். நிஜைக்க சரபம் சரபாரணயம் த்வம் அத்ரஹ ஸ்திதஹ ஸ்திதோத்ர குருஷே கில நஸ்ம பஸ்ம. இதுக்கு போய் இங்க தென்கரையில இருந்துண்டு எங்கேயோ இருக்கிற வடக்கு திக்குல இருந்துருக்கிற ஒரு ரொம்ப தூரத்துல இருந்துருக்கிற ஒரு சமுத்திரத்துல பெரிய தீவுல இருந்துருக்கிற அசுரர்களை இந்த பானத்தை போட்டு நீர் அழிச்சுட்டு இருக்க, இங்க எதிரையே இருந்துருக்கிற லங்கையில ஒரே ஒரு பானம் போட்டா போறோம், லங்கைய மொத்தத்தையும் அழிச்சு விடலாம், இது படலைன்னாக்கா இது என்னதுன்னு தெரியல, ஒரு சமயம் பார்த்தோமானாக்கா நீர் மனுஷ கிருத்தியமா பண்றே, ஒரு சமயம் பார்த்தோமானா அதிமானுஷமாக இருந்துருக்கு, ஒரு மனுஷனால செய்ய முடியாத செயலாக இருந்துருக்கு, உம்முடைய பிரபாவத்தை நான் என்னன்னு நான் சொல்றது, இந்த பெருமாளுடைய ஒரு அதிமானுஷமான செயலை கூறத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்ற இடம் விட்டாச்சு. இந்த விஸ்வகர்மாவனுடைய பையன் நலம் நலனிடக்கு சொல்ற, இந்த சமுத்திரத்துல ஒரு சேத்துவை கட்ட வேண்டியது என்று, இந்த சேத்துவை கட்டுற இந்த அணை கட்டுறதுக்கு வரைச்சு மீதி எல்லாரும் சகாயம் பண்றா, வானரெல்லாம் சகாயம் பண்றா, அங்க இருக்கிற மரத்தெல்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டு சேத்து பந்தனம் பண்ணி ஆகிப்போச்சு. அப்ப பாக்குற பார்த்தோம்னா அந்த லங்கையே அழியிற மாதிரி சூச்சனை சொல்லலாம், சில கட்ட நிமித்தங்கள்லாம் தம்பட்டுதான். இதெல்லாம் பார்த்து ராமர் சொல்லின்றிருக்கிறவ, ஜகாம தன்மே தர்மாத்மா சுக்ரீவேண சமன்விதா அன்னே மத்தியே நகச்சந்தி பார்ஷதோன்னே பிளவங்கமாக సలిలం ప్రపతంత్యన్యే మార్గమన్యే ప్రపేదిరే కేచిద్వైహాయసగతః సుపర్ణాయివ బుప్లూః ఘోషేణ మహతా ఘోషం సాగరస్య సముచ్చితం. నలశ్చక్రే మహాసేతుం మధ్యే నదనదీపతే. ஆச்சரியமான ஒரு சேத்துவ கட்டிட்டான் நலம். வாங்க போலாம் அப்படின்னு ஒரு பெரிய வானர சைன்யம் போறது. சுக்ரீவர் போற, ராமன் போற, ராமன் ஹனுமானுடைய தோளில உட்காந்துட்டு போற, லக்ஷ்மணர் அங்கதனுடைய தோளில உட்காந்துட்டு போற, எல்லாரும் போற. இத்தனை கும்பலும் பெரிய சேத்துதான் கட்டிருக்கு, அதுக்கு மேல பெரிய கும்பலா இருக்கு வானர கும்பல். எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம், நான் போய் ராவணனை வதம் பண்ணிடுறேன், நான் போய் இந்திரஜித்த வதம் பண்ணிடுறேன்னு, நான் பண்ணுவேன், நான் ஒத்தனே போறோம், இத்தனை பேர் வரவானா வரவானான்னு ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு அந்த குரங்கு மொத்தம். அப்படி உற்சாகத்துல எகிரி எகிரி குதிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஒன்னு ஒண்ணு பிடிச்சு தள்ளிட்டு வேகமா போறது. போச்சே பார்த்தோம்னாக்கா இது இது கவியினுடைய ஒரு அனுபவம், ஆச்சரியமான அனுபவம். சலிலம் அன்யே மத்தியே நகச்சந்தி பார்ஷத அன்யே பிளவங்கமா. சில குரங்குகள்லாம் நடுவா போறதான், சில குரங்குகள்லாம் இத ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த ஓரமா அந்த ஓரமா அப்படி ஓரம் ஓரமா போறதான். இப்படி ஓரம் ஓரமா போனா இந்த கும்பல்ல ஓரமா போச்சு, துபில்னு ஜலத்துல விழுந்துடுறது. விழுந்த உடனே மறுபடியும் ஏந்த இன்னும் வேகமா ஓடி போறதான். அங்க சலிலம் பிரபதம் தென்னே மார்க்கமன்னே பிரபேதிரே கேச்சிது வைஹாயசகதாஹ சுபர்ணா இவ புப்ளூஹு. இப்படி ஒரே டிராபிக் ஜாம் வந்த மாதிரி ஆயிடுச்சான். இத்தனை குரங்கும் பார்த்த உடனே பின்னாடி இருக்கிற குரங்கு முன்னாடி இருக்கிற குரங்கு எல்லாம் தாண்டி தானே நம்ம போனோம், எப்படிரா போறதுன்னு பாக்குறதான். ஹனுமான் மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு யோகம் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம தாண்டி ஆகாசத்தால தாண்டி போவோம்னு வியோம மார்க்கத்துல போறதான். இது அப்படியே அனுபவிச்சு சொல்றார். என்ன அவருக்கு பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால ரகசியமாக நடக்கிறதோ பரசியமாக நடந்ததோ எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த தெரிஞ்சதுனால அது பிரத்யக்ஷமா அப்படியே வால்மீகி பகவான் இங்கு எழுதுற. அந்நே மத்தியே நகச்சந்தி ஜகாம தன்வி தர்மாத்மா சுக்ரீவேண சமன்வித அக்ரதஸ்தஸ்ய சைன்யஸ்ய ஸ்ரீபான் ராமலக்ஷ்மண. அந்நே மத்தியே நகச்சந்தி பார்ஷதோன்யே ப்ளவங்கமாஹ சலிலம் ப்ரபதந்த்யன்யே மார்க்கமன்யே ப்ரபேதிரே கேசித்வைஹாயசகதாஹ சுபர்ணாயிவ புப்ளவஹ கோஷேண மஹதா கோஷம் சாகரஸ்ய சமுச்ரிதம். இங்கு இவ ஒரு பெரிய ஒரு கோஷம் போடுறா. இந்த கோஷம் சமுத்திர கோஷத்தையே சைலண்டா ஆக்கிடுத்தான். அப்படி போயிட்டு இருக்கா என்பதாக சொல்ற. அப்போ இந்த சமயத்துல ராமர் வந்து லக்ஷ்மண இடத்துல சொல்ற, பர்பா ராட்சசர்களுக்கெல்லாம் ஒரு நாச சூச்சகமாக சிலதெல்லாம் தெரியறது, ஆகையால பாக்கலாம் நேரம் போனோம்னா இங்க இருந்து அந்த இடத்துக்கு தாண்டி போயிட்டார். இத சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற. த்ருதகதி தரு மிருகவரூதினி நிருத்த லங்கா வரோத வேபசுலாஸ்ய லீலோபதேச தேசிக தனுர்ஜா கோஷம். திருதரகதி திருதகதி, இது இந்த கதின்றது திருதகத்தின்னு சொல்றதுக்கு வேகமா போறதுன்றதுக்கு சொல்றது என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு காரணம் அந்த வால்மீகி அனுபவிச்சது. சில பேர் நடுவுல போறா, சில பேர் ஓரத்துல போறா, சில பேர் விழுறா, சில பேர் வந்தா கூட வியோம மார்க்கத்தினாலையும் போறா. எவ்வளவு சீக்கிரம் போனோமோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு லங்காபட்டினத்துக்கு போயிட்டாலாம். அந்த லங்காபட்டினத்துக்கு போன உடனே அங்க லங்காபட்டினத்துல இருக்கிற அந்தாபுர ஸ்திரீகளுக்கு எல்லாம் ஒரு நடுக்கம் வந்துடுச்சு. அதுக்கு காரணம் என்ன, பெருமாள் போன உடனே தன்னுடைய வில்லுல இருந்து நான் ஊட்டி அப்படி ஒரு டக்குன்னு அந்த ஒரு ஒரு தனுசுல இருந்து ஒரு கோஷத்தை ஒரு சப்தத்தை ஏற்படுத்தினேனா, அந்த சப்தம் ஆகிப்போச்சு இனிமே ராவணம் வந்துட போறதுன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தி லங்கையில இருக்கிற அந்தப்புற ஸ்திரீகளுக்கு எல்லாம் நடுக்கத்தை உண்டாக்கிட்டு என்று சுவாமி அனுபவிக்கிற. இங்க லங்கையை தாண்டினத்துக்கு அது இந்த லங்கைய தாண்டியாச்சு. அந்த இடத்துல போய் சொல்லணும் என்ன பண்ணணும்னு சுக்ரீவன் அனுப்பிச்சு வைக்கிற. இவாளுடைய ராவணன் சாரண சுக சாரணால அனுப்பிச்சு இவாளுடைய பலத்தை பாக்கிறா. இது பலத்தெல்லாம் பார்த்தாலும் கூட அவளையும் விட்டு அனுப்பிச்சு வச்சிருக்க, போனா போயிட்டு போறது, எப்படி பலமா இருந்தா ராமராணன் சார் நீ போய் சொல்லுப்போ என்று சொல்லுற. இன்னும் ஒரு நாள் சமயம் குடுக்கறேன், இங்கேயும் வந்தாய் போச்சு, இப்பவும் கணக்கு சாந்தோச்சனம் பண், இப்பவும் கணக்கு நீ என்னிடத்துல சரணாகதி பண்ணி சீதையை தராத போயிட்டேனாக்கா நாளை தினத்துல லங்கை பாழா போயிடும், அதை பத்தி விசாரப்படும், ஆகையால நீ இதை யோசனை பண்ணி செய்யன்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி ராமர் சொல்லி அனுப்பிக்கிறேன். அதெல்லாம் எதுவும் கேட்கலாம். அது போன அதுக்கு அப்போ ராவண வானர சைன்யத்தினுடைய பலம் எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்லுன்னு அங்க இருக்கிறவன கேட்டு இருக்காளோ. சரி, அவன் அங்கேருந்து மேல ஏறி தன்னுடைய உப்பரிக மேல ஏறி உட்காந்துட்டு அங்கேருந்து பாக்குறான். பார்த்து இங்க என்ன நடக்கிறது, யார் வந்திருக்க, என்னன்னா இவெல்லாம் யாரு, அவ யாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காளாம். அத கேட்டுட்டே இருக்கச்சே இவரும் மேல மலை மேல சுவேல பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம் இருக்கு, அந்த சுவேல பர்வத்த மேல ஏறி உட்காந்துட்டு இவரும் பாக்குற. இங்க பார்த்தோம்னாக்க யார் என்ன இருந்துட்டு இருக்கா அவளுடைய பலாபலத்தெல்லாம் பத்தி இவரும் பார்த்துட்டு இருக்க. அத கேட்டுட்டே இருக்கச்சே இது அங்கேருந்து பாக்குற சுக்ரீவன் பாக்க, சுக்ரீவனுக்கு ராவணனை பார்த்த உடனே ஒரு பெரிய முதல்ல பெருமாள் அங்கதனை அனுப்பிச்சு வைக்கிறேன், அங்கதனை அனுப்பிச்சு பார்த்து அங்கதனிடம் போய் சொல்ற, அங்கதன் போய் சொல்றான் நீ போய் பாத்துக்கோ, எத்பலம் சமாசிரித்தேன் சீதாம்மே ஹதவானசி தத்தர்ஷே யதாகாம் சசைன்யஷ்ட சபாந்தவா ஸ்வக்கால்யே நகரீம் லங்காம் சப்ராகாராம் சதோரணாம் ரக்ஷசாஞ்ச பலம் பஷ்ய ஷரைர் வித்வம்சிதம் மயா. பெருமாள் சொல்லச்சு ராவனுடைய, அதாவது என்னுடைய பலத்தை நீ பாரு, பார்த்ததோட நீ எந்த பலத்தை கொண்டு சீதா பிராட்டியை எடுத்துட்டு போனையோ அந்த பலம் நாளை காத்தால நாசமா போயிடும், ஜாகிரத. இதுதான் உன்னிடத்துல சொல்லி சொல்ற, நீ இப்ப போய் அங்கதன் போய் சீதா பிராட்டியின் இடத்துல சொல்ல, சீதா பிராட்டிய ராவணனை சமர்ப்பிக்கும்படியாக, ராவணனை ராமனிடத்துல சமர்ப்பிக்கும்படியாக சொல்றான். அதுக்கு கேட்கலன்னாக்க இதுதான் நடக்க போறது, வேற ஒன்னும் நடக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்க. அப்போ இவ்வளவு தூரம் சொன்னாலும் கூட அவனுக்கு அதுல ஒரு இது வரல, அந்த அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றான். இத சொல்லி போனாலும் சரி, இந்த நேர் வழியில எப்பவுமே ராவணனுக்கு போறதுக்கு தெரியாது. சீதா பிராட்டிய அன்னைக்கு தூக்கி வந்தது ஒரு சன்னியாசி வேஷம் போட்டு மாரீசனை கொண்டு வஞ்சனை பண்ணிதான் சீதா பிராட்டிய தூக்கிட்டு வந்தான். இப்ப இன்னொரு வழி பண்ணுவோம், வித்யுஜிஷ்வன்னு ஒரு ராட்சசன், அந்த ராட்சசன் மாயில மாயா காரியம் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரன், அவனை கூட்டு நீ எதனா உன்னுடைய மாயினால எதனா ஒரு காரியம் பண்ணையானாக்கா இப்ப சௌகரியமா இருக்கும்னு சொல்லி சொல்றான். வித்யுஜிஷ்வனும் சரி நான் அப்படியே நான் பண்றேன்னு சொல்லிட்டான். அப்ப வித்யுஜிஷ்வன் என்ன பண்றான், ஒரு ராமபாணம் மாதிரி ஒரு பாணத்தை பண்ணி தன்னுடைய பாணத்தால ராமனுடைய தலை, அப்படியே ராமன் எப்படி இருக்காரோ அப்படியே அந்த ராமனுடைய தலைய அப்படியே வெட்டி வந்து ரத்தம் சுட்டிண்டு இருக்கிறத கொண்டு போய் சீதா பிராட்டி எதிர கொண்டு போய் விட்டார். சீதா பிராட்டி எப்படி இருந்திருக்கா, அவள் பாவம் ராமனையே நினைச்சிட்டு தியானம் பண்ணிட்டு அவ அங்க படுத்துருக்க, அங்க இருந்திருக்கா பாவம் சா சீதா, அவள் எதிர கொண்டு போய் இதை கொண்டு விட்டான். அத்ய சுப்தஸ்ய ராமஸ்ய பிரஹஸ்தேன பிரமாதினா அசக்தம் கிருதஹஸ்தேன சிரச்சின்னம் மகாசேனா. அந்த ராமருடைய தலை அவர் தூங்கிட்டு இருக்கச்சு, அதை வெட்டி இங்க அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நானு என்று சொல்றாளா. வித்யுக்ஜிஹ்வஹா ததா கிருஹ்ய சிரஸ்தத்சசராசனம் பிரணாமம் சிரசா கிருத்வா ராவணஸ்ய அக்ரதஸ்திதா. அந்த ராவணனுடைய எதிர நின்று அந்த வித்யுஜிஹ்வன் இந்த தலையை காண்பிக்கிறான், நீ கொண்டு போய் சீதா பிராட்டிக்கு காண்பு சரிவா பாக்கலாம். இதை பார்த்த உடனே அவ பிராணனை விட்டுடுவா, சீத பிராணன் விட்டுட்டான்னு சொன்னாக்க ராமன் அங்க பிராணனை விட்டுடுவே எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னா. ச வித்யுஜிஹ்வேன சகைவ தச்சிரா தனுஷ்ச பூமௌ விநிகீர்யமாண விதேஹ ராஜஸ்ய சுதம் யசஸ்வினீம் ததோ ப்ரவீத் தாம் பவமேவ சானுகாம். இதை கொண்டு போய் வித்யஜிக்கும் காண்பிச்சு, தலையை கொண்டு போய் காண்பிச்சு சீதா பிராட்டியினிடத்துல காண்பிச்சு, பாரு உன் ராமன் போயாச்சு, இனிமே நீ வந்து என்னிடத்துல பிரீத்தியோட இருந்துருன்னு ராவணன் அவள்கிட்ட சொல்றான். அப்பவும் அவனுக்கு புத்தி போல. அப்ப சீதா பிராட்டிக்கு ஒரே அழுக. அவ சொல்ற, நயனே முகவர்ணஞ்ச பர்த்துகு சதிருஷம் முகம். அங்கங்க வாக்கியம் பர்த்தர் முகம்ன்ற வார்த்தை, அரே அரே பையனை வரச்சல்றியா? சரி, பர்த்துகு தத் சதிருஷம் முகம், கணவனுடைய முகத்துக்கு சமானமான முகமாக இருந்துருக்குன்னு தான் சொல்றோம். அது கணவனுடைய முகம்னு ராமபிரானுடைய முகம் இல்ல, அதுக்கு சமானமாக அதே மாதிரி ரூபத்துல இருந்துருக்கிற வேற முகம்ன்று தான் சொல்ற. வால்மீகி வாக்கியம் போடச்சேயே சொல்ற, நயனே முகவர்ணஞ்ச பர்த்துகு தத் சதிருஷம் முகம், கேஷான் கேஷாந்த தேசஞ்ச தஞ்ச சூடாமணி சுபம், ஏதை சர்வைரபிஜானை அபிஜ்ஞாய துக்கிதான் விஜகர்ஹேத்திர கைகேயீ குரோசந்தி குரரி யதா. அப்படியே சீதா பிராட்டி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதை இடத்த பார்த்தது ராமருடைய திருமுக மண்டலம் மாதிரி இது இருந்துருக்கே, வேற ஏதானா அடையாளத்தை கொண்டு இது ராமருடைய திருமுக மண்டலம் தானான்னு தீர்மானம் பண்ணலாம்னா, அந்த குழல் கற்றைய பாக்குற அங்க இருக்கிற மீதி அடையாளங்கள்லாம் பார்த்தா இது ராமனுடைய திருமுக மண்டலம் ஆட்டம் தான் இருக்குன்னு நினைக்கிறா சீதா பிராட்டி. உடனே எழுத, இதுதானே விரும்பினா கைகேயி, சகாமா பவ கைகேயி ஹதோயம் குள்ளந்தனா. அப்ப ராமர் என்ன வார்த்தை சொல்றோ சொன்னேரோ அதே வார்த்தை இப்ப சீதா பிராட்டி சொல்ற. கைகேயி என்ன ஆசைப்பட்டாலும் அது நடந்து போயிடுத்து. ஆகியால குலம் உச்சாதித்தம் சர்வம் தொயா கலகசீலையா. ஆகியால இனிமேல் என்ன பிரயோஜனம்? ஒன்னும் கிடையாது. 14 வருஷம் கழிச்சு ராமர் என்ன வரப்போறேரான்னா ஒன்னும் பரவாயில்ல. ஒரு மாழ மரம் வெட்டினா எப்படி விழுந்து தொப்பில்னு விழுந்துருமோ அந்த மாதிரி அவோ அப்படியே விழுந்து ரொம்ப கஷ்டப்படுறாளா சீதா பிராட்டி. அனர்த்தம் வச்சனம் தேஷாம் அல்பாயுரசிராகவா. ராமா உமக்கு எத்தனையோ பேர் ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் ரிஷியனுடைய ஆசிரமத்திலையும் வரச்செல்லாம் அவ எல்லாரும் முதல்ல உமக்கு பண்ண ஆசீர்வாதம் தீர்க்காயுஷ்மான் பவா அப்படின்றதுதான் அந்த ஆசீர்வாதம் பண்ணா. உத்திஷ்டம் தீர்க்கமாயுஸ்தே தெய்வஜ்ஞராகவா. ஜோசியெல்லாம் சொன்னான், நீர் எத்தனையோ 1000 வருஷங்கள் ராஜ்யத்தை சாசனம் பண்ண போறேர், எத்தனையோ யாகங்கள்லாம் பண்ண போறேர்னு சொல்லி ஜோசியெல்லாம் சொன்னா. அந்த ஜோசியாளுடைய வார்த்தை இதனுடைய வார்த்தை எல்லாம் பொய்யா போயிடுச்சே. அன்றதம் வச்சனம் தேகாம் அல்பாயுரதி ராகவான் அதவா நசதி பிரஜா பிரஜா பிராஜ்யாபி சதஸ்தவேனம் ததா காலாம் பூதானாம் பிரபவோஹ்யம். நாம நடக்கிறது தான் சொல்றது. நம்மளுக்கு நமக்கே கூட சில சமயத்துல விதி கண்ணை மறைக்கிறதுன்னு சொல்லுவோம். இது ஜோசியம் தெரிஞ்சவாளுக்கு கூட சில சமயத்துல முக்கியமான விஷயத்த பாக்கிறதுக்கு விட்டுடுவா. விட்ட பிற்பாடு என்ன இப்படி பாத்துருக்கே சொன்னா, ஆமா ஆமாட்டா என்னமோ எனக்கு அப்ப தோணல என்று சொல்லுவா. இது என்னதான் சாற்று போட்டு வச்சு டிக்கடிச்சுட்டு போனோமானா கூட கடைசியில முக்கியமானது நம்ம விட்டுடுவோம். இத சீதா பிராட்டி சொல்ற, அன்னைக்கு எல்லாரும் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்து தீர்காயுஷா இருக்குன்னு சொல்றாளே, அவ கண்ணையும் காலம் மறைச்சுடுத்தா என்னன்னு தெரியலையே என்பதாக சொல்லி சொல்றாளா. இப்படி ராமர் இல்லாத என்னால இருக்க முடிய? பர்த்து சிரோ தனுஷ்டைவ ததர்ஷ ஜனகாத்மஜா ஏவம் லாலப்பியமானாயாம் சீதாயாம் தத்திர ராட்சதா அபிஜக்ரம பர்த்தாரம் அநேகஸ்தா கிருதாஞ்சலி. நோ நமஸ்தி மகாராஜா ராஜபாவா க்ஷமான்வித கிஞ்சித் ஆத்யகம் காரியம் தேஷாந்தம் தரிசனம் குரு என்பதாக. இல்ல கொஞ்சம் இந்த சீதா பிராட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்துடுறா. இதை பார்த்த உடனே அங்க சரமா அப்படின்ற ஒரு ராட்சசி, அந்த ராட்சசிலையும் சில நல்லவாள் இருக்கா, ராட்சசன்ல விபீஷணன் இருக்கா மாதிரி ஏற்கனவே திரிஜட எப்படி நல்லவளா இருந்தாலோ அதே மாதிரி சரமா பக்கத்துல வந்து சொல்றாளாம். இவளுக்கு பேத்திரவ சொல்றா, இவளுக்கு ஜலம் தெளிச்சு இவளுக்கு உள்ள எழுப்புற, ஆஸ்வாசம் பண்ண சொல்ல. சமாஷசிஹி வைதேகி மாபூத்தே மனசோவியதா உக்தாய திராவணேனத்வம் பிரத்யுக்தஸ்ட ஸ்வயம் த்வயாம். அவ சொன்ன உடனே என்னமா என்னாச்சுன்னு கேக்குறான். தபாரு, இதோ இந்த இடத்துல மொத்த கும்பலும் வானர கும்பல் மொத்தம் வந்துட்டு, ஹனுமஜா ஹனுமான் ஜாம்பவான் அங்கதன் நீலன் மைந்தன் அப்படின்னு எத்தனையோ வானர சைன்ய அதிபதிகளோட கூட ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் வந்திருக்கா. இங்க ஒரு சப்தம் கேட்கறது பாரு, அவளுடைய ஒரு உற்சாகமான சப்தம் கேட்கறது. ராமர் கணக்கு போயிருந்தாருனாக்கா இந்த சப்தம் எல்லாம் கேட்காது. இது ராட்சசாளுடைய ஒரு மாயம். இது கம்பீரம் ஸ்ருணுதோயதனிஸ்வனம் சன்னாஹ ஜனனீ கேகா பைரவாபிருபேரிகா கல்பந்தே மொத்த மாதங்கா யுஜந்தே ரதவாஜினா திருஷ்யந்தே துரகாரூடா பிரதஹஸ்தா சஹஸ்ரசாஹா. அந்த வானராளோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, இவ ராட்சச கூட்டங்கள்லாம் சன்னாகம் பண்ணிட்டு இருக்கா. இங்க பேரி வாத்தியங்கள்லாம் கேக்குறது, யானை குதிரை தேர்ல இருந்தெல்லாம் எல்லாரும் போறதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இப்படி இருந்துட்டு இருக்கச்சே அங்க ராமர்கனுக்கு வதம் பண்ணிட்டு ராமர் போயிட்டேருனாக்கா இவாளும் சண்டைக்கு பிரயத்னம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அவளிடத்துல இருந்தும் அந்த சப்தம் வராது. இது உன்னை ஏமாத்துறதுக்காக தான் பண்ணிருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, இந்த தலை இங்க இல்லாத போயிடும், இது மாயினால ஏற்பட்ட தலை என்று சொன்னாலாம். அஹம் திரக்ஷாமி சித்தார்த்தாம் துவாம் சத்ரௌ விநிபாதிதேம் ஆகதஸ்தி ராமஸ்ய க்ஷிப்ரமங்காகதாம் சதீம். நான் நிச்சயமா அதை இன்னும் பாக்குறேன், இன்னும் சீக்கிரமாகவே நீ ராமனுடைய மடியில உட்காந்து புஷ்ப விமானத்துல ஏறி போக போற, நீ அகையால சேரப்படாதுன்னா. இத கேட்ட உடனே அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாளாம் சீதா பிராட்டி. ராட்சசையா இருந்தாலும் சரமைய இந்த வித்யஜிஷ்வன் வச்ச தலையும் கொஞ்ச நாளில் பறஞ்சு போயிடுச்சு. இந்த நிலையில சீதையனை பார்த்து அவளுக்கு வந்து சொல்லி ஒரு நல்வார்த்தை சொல்லி சீதைய ஆசுவாசப்படுத்தினவளுக்கு தன்யவாதத்தை சொல்றான் சீதா பிராட்டி. அந்த பக்கத்துல ராவணனுக்கு மல்யவான் அவருடைய மாமா, அவர் உபதேசம் பண்ற, மாதாமகன் உபதேசம் பண்ற. மாதாமகன் அம்மாவனுடைய அப்பா, அவர் உபதேசம் பண்றாராம். ததஸ்து சுமஹா பிராஜ்ஞா மல்யவான் நாம ராட்சசா ராவண மல்யவான் நாம ராட்சசா மல்யவான் அவரும் ராட்சசா, அவர் உபதேசம் பண்றார். மாதா மகோபிரமீதே தன்மஹ்யம் ரோஜதே சந்திஹி சஹ ராமேண ராவண. இப்ப எதிராளியுடைய பலாபலம் பார்த்துதான் நாம நடந்துக்கணும். ராமனுடைய பலத்தையும் உன்னுடைய பலத்தையும் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தமானவாக்க, ராமனுடைய பலத்துக்கு முன்ன உன்னுடைய பலம் ஒரு எதிர நிக்கிறதுக்கே தகுதியற்றதாக ஆயிடுத்து. ஆகையால நான் சொல்றேன், நானு தயவு செஞ்சு ராமனோட சந்தி பண்ணிக்கோ, சேர்ந்துக்கோ. சுராணாம் மதுராணாஞ்ச தர்மா தர்மௌ ததாஸ்ரயௌ தர்மோ ஹி ஸ்ரூயதே பட்ச அமராணாம் மகாத்மனாம் அதர்மோ ரக்ஷசாம் பட்ச அசுராணாஞ்ச ராட்சசாம் தர்மோ வை பிரசதே தர்மம் யதா கிருதம் அபூத்யுகம் அதர்மோ கிரசதே தர்மம் யதா திஷ்யஹ ப்ரவர்த்ததே தத்வயாச்சரதாலோகோபிநிஹதோ மகான் அதர்ம பிரகிருஹீதஸ்தேனாஸ்மத்வலினஹ போரே. தர்மம் அதர்மம் ரெண்டும் இருந்திருக்கு. தேவதெல்லாம் தர்மத்தை ஆசிரியக்கிறா, அசுரெல்லாம் அதர்மத்தை ஆசிரியக்கிறா. ஆனா சில சமயங்கள்ல அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். முடிவுல ஜெயிக்கிறது தர்மம் தான், இதை ஞாபகம் வச்சிருக்கோ. இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு ஏற்பட்டதெல்லாம் ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான். இது நீர்க்குமிழி இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அது போயிடும். இது அதர்மத்துக்கு ஏற்பட்ட ஜெயம், உண்மையான ஜெயம் இல்ல, இது நீர்க்குமிழி மாதிரி தான். ஆகையால நான் சொல்றேன், நானு சரி இன்னும் நீ பெரிய பராக்கிரமசாலி, ஆகையால ஒரு மனுஷனிடத்துல போய் பயப்படணுமா அப்படின்னு சொன்னா, இது சாதாரண மனுஷன் இல்ல, இங்க வந்திருக்கிறதே சாட்டான் பெருமாள் தான் வந்திருக்க. ராமனாக வந்திருக்கிறவர் யாருன்றத நீ தெரிஞ்சுக்கோ. இவர் மகாவிஷ்ணு தான் அப்படின்னார். விஷ்ணு மன்யா மகே ராமம் மானுஷம் ரூபமாஸ்திதம் நகி மானுஷமாத்ரோசோ ராகவோ திருட விக்ரமா. 100 யோஜன தூரம் இருக்கிற ஒரு சமுத்திரத்துக்கு அணை கட்டி இத்தனை பேரும் வந்திருக்கான்னு சொல்லி சொன்னாக்கா இது யாராக தான் இருந்துட்டு இருக்கும்? சாட்சாத் எம்பெருமான் சிவன் நாராயணன் தான். இதுக்கு நீ ஏன் இதுல சந்தேகப்படுற அப்படின்னா, ஏன பத்தா சமுத்ரேச்ச சேது ச பரமாத்புதா குருஷ்வ நரராஜேன சந்திம் ராமேண ராவணா. இப்படி இந்த சேது பந்தம் கட்டினது ஒன்ன வச்சே நீ சொல்லலாமே இது ராமர் சாதாரண மனுஷன் இல்ல, பெருமாளே தான் வந்திருக்கார், விஷ்ணுவேதான்றத தெரிஞ்சுக்கலாமே. ஆகையால அவரோட சந்தி பண்ணிக்கோ, அவரோட சேர்ந்துக்கோ என்று தன்னுடைய தாத்தா உபதேசம் பண்ற. உபதேசம் பண்றதெல்லாம் காதலையே வாய்க்க மாட்டேன்றான். மானுஷம் கிருபணம் ராமமேகம் சாகா மிருகாசிரயம் சமர்த்தம் மன்யதே கேன தியக்தம் பித்ராவனாசிரயம். என்னென்னலாம் சொல்றான் பாரு. நீர் என்ன இப்படி போய் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு பயந்துட்டு சீத்தையை கொண்டு கொடுத்து அவனிடத்துல போய் அவன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணிக்கோ சந்தி பண்ணிக்கோன்றதையே இவனை பார்த்து பண்ணிக்க முடியும்? சரி, இல்ல ஒரு ஆசிரிய பலமான யார சார்ந்திருக்கானோ அவளானா ரொம்ப பலத்தோட இருந்துட்டு இருக்கவான்னா பரவாயில்ல. ஒரு குரங்கு ஒரு இடத்துல நிக்காத கலைக்கு கலைக்கு கலைக்கு தாவி தாவி போயிட்டு இருக்கிற ஒரு குரங்க போய் ஆசிரியிருக்கா, அவனை போய் சொல்றிய அப்படின்னா. சமர்த்தம் மன்னிசே கேன தெக்தம் பித்ரா வனாசிரியம். இல்ல ராவனுக்கே அவ்வளவு பெரிய பராக்கிரமம்னு நினைக்கிறேன்னாக்க, அப்பா காட்டுக்கு போனானா இவன் காட்டுக்கு போனோமான்னா தனக்கு ரைட் ட்ராயலா வரக்கூடிய ராஜ்யத்தை அதையும் எடுத்துக்க ஆள முடியாத, அதுக்கு கூட சாமர்த்தியம் இல்லாத காட்டுக்கு வந்து அல்லாடின் இருக்கான். ஹீனம்மா மன்னிசே கேன அஹீனம் சர்வ விக்ரமஹீன. என்ன போய் குறவா நீர் சொல்றாரு, எல்லா பராக்கிரமும் இருந்துட்டு இருக்கிறவன் நானு, என்ன போய் குறவா சொல்லி ராமனிடத்துல போய் சந்தி பண்ணிக்கோன்னு சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? சரி, நீர் சொல்றது எல்லாமே சரியா இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம். த்விதாபத்யேயம் அப்பியேவம் நனமேயம் து கஸ்யசித்தி ஏஷமே சகஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்ரமஹா. வாஸ்தவம் என்னால என்னுடைய சுவாவத்தை மாத்திக்க முடியாது. இப்ப எல்லாரும் சொல்றாளே, அது இந்த காலத்துல எல்லாரும் சொல்ற, இதுதான் என்னுடைய சுவாவம், இதை என்னால எத்தையும் மாத்திக்க முடியாது, இது நான் இப்படிதான் அப்படின்னு எல்லாம் சொல்றாளோ இல்லையோ, அது அன்னைக்கே ராவணன் சொல்றான். இது மாத்திக்க முடியாதுன்னு சொல்றது சொல்லக்கூடாது, மாத்திக்க வேண்டியது நியாயம். இந்த காலத்துல நாம எல்லாம் நிறைய தப்பு காரியம் பண்றோம். பசங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்றது கிடையாது. அது காலம் ரொம்ப நாள் கழிச்சு காலம் பண்ணுவானாக்க, இவா ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கா, இந்த கொஞ்ச நாள் கழிச்சு போச்சு வேற ஒரு சூழ்நிலையில போற. இந்த சின்ன வயசா இருந்துன்னாக்கா அந்த காலத்தை கொண்டு அந்த வேற சூழ்நிலையும் அவளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும். அது இல்லாத ஒரு காலம் ஒரு 26 வயசு 27 வயசு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு புது சூழ்நிலையில அவளால இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுச்சே என்ன ஆறுதுன்னாக்க, அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல ஒரு பகவானுடைய அனுகிரகத்துல நேரம் போயிடுச்சுன்னா சரியா போறது. அதுல எதனா கொஞ்சம் தடங்கள் வந்ததுன்னா கூட அந்த மனசுல கொஞ்சம் மாறுதல் ஏற்படுறது. மாறுதல் ஏற்பட்டா ரெண்டு பேருக்கும் ஒரு சிரமத்தை ஏற்படுறது, இந்த பின்னாபிப்பிராயங்கள்லாம் ஏற்படுறது, இதெல்லாம் ஒண்ணு. இதுவும் இல்லாம சில பேருடைய அதனாலதான் இவ என்ன சொல்றான், நான் என்னுடைய வழியில போறேன், என்னால விட்டு கொடுத்து எல்லாம் போக முடியாது, என் சுபாவத்தை நான் பண்றேன், உன் சுபாவத்தை நீ பாத்துக்கோன்ற மாதிரி போயிட்டு இருக்க. அந்த காலத்துல தளிகை பண்றதா இருந்தா கூட ஆத்துல என்ன தளிகை பண்ணணும்ன்றத பெரியவாழ்கிட்ட கேட்டு தளிகை பண்றான். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நீங்க தலிகையா இருக்குமே தவிர, இவாளுக்குன்னு ஒரு பிடிக்கிறதுன்றதோ பிடிக்காததுன்றதோ கிடையாது. இந்தாத்து பெருமாளுக்கு இதுதான் திருவள்ளம் என்று சொல்லுவா அந்த காலத்துல. இந்தாத்து பெருமாள்னு சொன்னோம்னா யார் பெருமாள் என்ன சாப்பிட போறான்னா, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாத இவா சாப்பிட போறது இல்ல. இங்க யார் பிரதானமாக இருந்துட்டு இருக்காளோ, மாமனாரோ இல்ல கணவனோ யாரோ, அவளுடைய எது பிரீத்தியோ அதுதான் இவாளுக்கு எல்லாம் பிரீத்தி. அவளுக்கு பிடிக்காது, இவாளுக்கு பிடிக்காது. இப்ப இந்த காலத்துல என்ன நடக்கிறதுன்னா, உனக்கு வேணும்னாக்க நான் தனியா பண்ணி போடுறேன், எனக்கு வேண்டியது நான் சாப்பிட்டுக்கிறேன், இது தனியா வச்சிருக்கேன், உனக்கு எனக்கு கொடுத்துருக்கேன், தனியா வச்சிருக்கேன் எல்லாம் மாதிரிலாம் போயிடுச்சு. இதெல்லாம் அசுர சுபாவம். நம்மளிடத்துல அசுரனுடைய ஒரு குணமும் நம்மளிடத்துல இருக்கிற தமோ குணம் இருக்க, தமோ குணத்தினுடைய வெளிப்பாடுதான் அதிகமா இருந்துட்டு இருக்கு. இதுதான் ராவணன் சொல்றான். வாஸ்தவம் என்னுடைய சுபாவம் இப்படி இருந்துருக்கு, என்ன ரெண்டா பொழந்தா கூட யார் காலையும் நான் விழமாட்டேன். ஏஷமே சகஜோ தோஷா சுவாவோ துரதி கிரமஹியல. என்னால எதுவும் முடியாது, நீ என்ன வேணா ராமர் சேது பந்தனம் வேணா பண்ணட்டும், வேற எது வேணா பண்ணிட்டு போட்டோம். அவருடைய ஒன்னுக்கு ஒண்ணு நான் சண்டை போட்டுதான் ஆவனே தவிர, அவர் காலில் விழுந்து சீதா பிராட்டிய கொடுக்கறதுன்றது எனக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் என்று சொல்ற. அங்க பாக்குற இந்த விபீஷணர் ராமரிடத்துல சொல்ற, அந்த லங்கையில எப்படி எப்படி எல்லாம் சன்னிதானங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, இந்த அகழெல்லாம் எங்க இருந்துருக்கு, எந்த இடத்துல மதில் சுவர் இருந்திருக்கு, நாம மேற்கு பக்கமா போலாமா இல்ல தெற்கு பக்கமா போலாமா வடக்கு பக்கமா போலாமா, எந்த பக்கம் போனாக்க எது சரியா இருக்கும் அப்படின்னு அந்த சிவேர்ல பர்வதத்துல மேல இருந்துட்டு அங்க இருக்கிற சன்னிவேசங்கள்லாம் லங்கையில இருக்கிற சன்னிவேசங்கள்லாம் சொல்லிருந்துருக்க. அப்ப சொல்லிட்டே இருக்கச்சே அந்த சிவேர்ல பர்வதத்து மேல பாத்துட்டே இருக்க, இவா மேல இந்த பக்கம் பாத்துட்டு இருக்கான், அந்த பக்கம் பாத்துட்டு இருக்கான், ராவணன் பாத்துட்டு இருக்கான், இவா ரெண்டு பேரும் பார்த்துட்டு சுக்ரீவனுக்கும் ராஜாவா இருக்கிறபடினால சுக்ரீவனுக்கும் விபீஷணன் சொல்லிட்டு இருக்க, இந்த மேற்கு துவாரம் வழியா போகலாம், நாம நேரம் போய் இந்த வழியா போக வேண்டாம் என்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த அங்கேந்து பார்த்தா அது ராவணன் உட்காண்டிருக்கான் பாரு, அதுதான் ராவணன். சுக்ரீவனுக்கு தாங்க முடியல, இப்படி சீதா பிராட்டிய ராமரிடத்திலேருந்து பிரிச்சு அசோகவனத்துல உட்காந்து வச்சு 12 மாசமா போறது, 11 மாசம் முடிஞ்சு போயிட்டு இந்த சன்னிவேசத்துல இப்படி ஒரு பாப கர்மாவை பண்ணிருக்கான். இந்த பாப கர்மாவை பண்ணானா நேரம் போய் அடிச்சு உதச்சு இப்பவே துவம்சம் பண்ணிடணும்னு தீர்மானம் பண்றான். இங்கேருந்து ஒரு எகிரி எகிரி குதிச்சு ராவணன் உட்கானன் இருக்கிற பிராசாதம் மேல போய் சிதுக்கிறான். நயம் லோகநாதச ராமத்தே சகா தாசோஸ்மி ராட்சதான் இந்த குரங்கு போய் தொப்புன்னு அங்க விழுந்தது. விழுந்த உடனே யாரா நீன்னு ராவணன் கேக்குறான். நான் யார் தெரியுமா, லோகநாதச ராமத்தே சகா தாசோஸ்மி ராட்சசான், உலகுக்கெல்லாம் நாசனாக இருந்தன் இருக்கிற ராமனுக்கு நான் தோழன். நான் தோழன் மாத்திரம் இல்ல, அவருடைய தாசனும் நானு. நமயா மோட்சசேத்தும் பார்த்திவேந்திரசே சேஜசா என்ன சுக்ரீவஸ்தும் பரோட்சம் மே ஹீனக்ரீவோ பவிஷ்யசி. நீ பாரு, இப்போ நான் உன்ன சும்மா விட போறது இல்ல, இந்த க்ஷணம் உனக்கு இதோட முடிஞ்சு போச்சு, என்னையோட ஆயிடுத்துன்னு சுக்ரீவர் சொல்ற. சுக்ரீவன் சொல்றதுக்கு ராவணன் சொல்றான், உனக்கு சுக்ரீவன் பேரு, இப்ப பாரு ஹீனக்ரீவனா ஆயிடுவோம், கழுத்தே இல்லாதவனா ஆயிட போற நீ பாருன்னு சொல்லுவோம். ரெண்டு பேருக்கும் மல்யுத்தம் நடக்கிறது, எகிரி எகிரி குதிச்சுட்டு பெரிய சண்டை நடக்கிறது. இந்த சண்டையை பார்த்துட்டு மார்ஜாராவிபக்ஷார்த்தே அவதஸ்தாதே முகுன்முகு மண்டலானி விசித்ராணி ஸ்தானானி விவிதானி. ரெண்டு ஒரு பூனை என்ன பண்ணும்னா, ரெண்டு பூனை வந்து சாப்பிடறதுக்காக ஒரு வஸ்து இருந்ததுன்னாக்கா அங்கேருந்து ரெண்டு பூனை வரும். இந்த ரெண்டு பூனை வந்ததுன்னா நேரம் ஒன்னு எடுத்துன்றாது, அது முன்ன வருதா இது முன்ன வருதான்னு இப்படியே பாக்குமா. அது அது கணக்கு இந்த சாப்பிடுற வஸ்துல வாய வச்சு அது எடுத்துன்றதுனாக்கா அப்போ இது அத்தோட சண்டை போடும். எது முன்ன எடுக்கிறதுன்றதுக்கோசரம் இப்படி ஒருன்னு ரெண்டுமா அது கண்ணை பார்த்துட்டே இருக்குமா. இந்த மாதிரி இவ சுக்ரீவனும் ராட்சசேஸ்வரனாக இருந்துருக்கிற ராவணனும் ஒத்தருக்கு ஒத்தர் இப்படி இவன் அழுத்தலாமா அவன் அழுத்தலாமான்னு சண்டை போடுறதுக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. ராவணனுக்கு நல்ல பரிபவம், இத்தனை பேர் நடுவுல இப்படிப்பட்ட பரிபவத்தை பண்ணிட்டு சுக்ரீவன் அங்கேருந்து ஒரு குதி குதிச்சு ராமர் இருந்த இடத்துல சுவேல பர்வதத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த சுக்ரீவனை பார்த்த உடனே ராமர் சொல்ற வார்த்தைய பார்க்கணும், இதுதான் தோழனுடைய வார்த்தை. தொய்கிஞ்சித் சமாபன்னே கிங்காரியம் சீதையா மமா பரதேன மகாபாகோ லக்ஷ்மணேன எவியசா சத்ருக்னேனது சத்ருக்ன ஸ்வசரீரேனவா புனஹ த்வைதா நாகதே பூர்வம் இதிமே நிச்சிதா மதிஹி ஜானதஸ்சாபிதே வீர்யம் மகேந்திர வருணோபமா தமேவம் வாது. ராமர் சொன்னாராம், சுக்ரீவா நீர் என்ன காரியம் பண்ணிட்டே, உமக்கு ஏதான ஆயிடுத்துனாக்க அதுக்கப்புறமா எனக்கு சீதை கிடைச்சா என்ன கிடைக்காட்டா என்ன, சீதைய காட்டிலும் விசேஷமா நினைச்சிட்டு இருக்கிற லக்ஷ்மணனால என்ன பரதனால என்ன சத்ருகனால என்ன, இது எல்லாமே போட்டோம் நானே இருந்து என்ன பிரயோஜனம், நானே என்னுடைய பிராணனையே விட்டுட்டு இருப்பேன், உமக்கு எதனா ஆயிடுச்சுன்னா எப்பேற்பட்ட அனர்த்தம் வந்திருக்கும், எனக்கு எதுவுமே இல்லாத போயிட்டு இருக்குமே. இப்படி எனக்கு தெரியும் உன்னுடைய பராக்கிரமம், நீ ராவணன் அங்கேயே அப்பவே வதம் பண்ணக்கூடிய அளவு சாமர்த்தியம் இருக்குன்றது தெரியும். இருந்தா கூட எதனா ஆயிடுச்சுன்னாக்கா அப்ப என்ன பண்ண முடியும்? ஆகையால நீ இந்த மாதிரி சாகசமான காரியத்தெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சுக்ரீவனிடத்துல ராமர் சொல்றாராம். அப்போ தமேவம் வாதினம் ராமம் சுக்ரீவகா பிரத்யபாஷத ருக்ரீவன் சொன்னேனாம், தவ பாரியாபகர்த்தாரம் திருஷ்டா ராகவ ராவணம் மர்ஷயாமி கதம் வீர ஜானன் விக்ரமம் ஆத்மனஹான். நீ கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும்லாம் நீ சொல்ற. சாட்சாத்தா உம்முடைய மனைவியே சீதா பிராட்டியே தூக்கி போனவன பார்த்துண்டு எப்படி கோவப்படாத இருக்க முடியும்? ஆகையிலதான் இதெல்லாம் நடந்தது, வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீ விசாரப்படாத, நான் பண்றேன். நானு அராட்சசம் இமம் லோகம் கர்த்தாஸ்மி நிசிதைஸ்வரைஹி நதே சரணமத்யேஷி தாமாதாயது மைதிலி தர்மாத்மா ராட்சசிரேஷ்டா சம்பிராப்தோயம் விபீஷணா லங்கேஸ்வரியம் இதம் ஸ்ரீமான் துருவம் பிராப்னோ ஜகண்டகம். நான் ராட்சச பூண்டே இல்லாத நான் பண்ணிடுறேன். அந்த ராட்சச வர்க்கத்துல இருக்கிற தர்மாத்மாவாக இருக்கிற விபீஷணர் இப்ப நம்மோட இருந்துட்டேன், இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுறேன். ஆகையால எப்படி எப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் எந்த பக்கமா போய் தாக்கணும்ன்றதுக்கு ஒரு வியூகத்தை அமைச்சு அந்த லங்கைக்கு ராவண சைன்யங்களை அனுப்பி வச்சாராம். இது மொத்தம் பெரிய யுத்தம் நடந்துக்கிறது. இதுல முதல்ல துவந்த யுத்தம் நடக்கிறது ராட்சசாளுக்கும் வானராளுக்கும். அந்த துவந்த யுத்தத்துல வானராளுக்கெல்லாம் பராபவம் ஏற்படுறது, வானராளுக்கெல்லாம் ஜெயம் ஏற்படுறது, ராட்சசாளுக்கெல்லாம் பராபவம் ஏற்படுறது, அதுல ரொம்ப தோல்வி ஏற்படுறது. இத பார்த்த உடனே ராத்திரியில வந்து வானராளுக்கு ராத்திரியில பலம் குறைவு, ராட்சசாளுக்கு ராத்திரியில பலம் அதிகம். ஆகையால ராத்திரியில வந்து ராட்சசாலாம் சண்டை போடுறாளாம். அந்த சாட்சாலாம் சண்டை போடுச்சு, அந்த இந்திரஜித் வந்துடுறான் ராத்திரி. இந்த ராத்திரியில ராட்சசாலுக்கு பலம் அதிகம், இவ மொத்த பேரையும் துவம்சம் பண்றான், பிரமாதமா இது பண்றான். இந்த இந்திரஜித்னுடைய இடம் தத்தஸ்தே ராட்சசா தஸ்மின் ஸ்தமதி தாருணே ராமமே பாப்யவர்த்தந்தா சம்ஹிஷ்டா சரவிருஷ்டிபிஹி. அப்படியே பாணம் போட்டு ராமன் எங்க இருக்காரு, ராமன் எங்க இருக்காருன்னு அவர் ராமனையே பார்த்துட்டு போறாள். மீதி குரங்குகள்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு, ஏன்னா ராமரை இது பண்ணிட்டு போனாக்கா உடனே மீதி எல்லா குரங்கும் வாய்மூண்டு திரும்பி போயிடும், பயந்து போயிடும்ன்றதுக்காக போறான். அங்கதஸ்துரணே சத்ருன் நிகந்தும் சமுபஸ்திதா ராவணிம் நிஜகானாசு சாரதிந்தி. அங்கதன் கிளம்பிட்டே, அங்கதன் கிளம்பி துவம்சம் பண்ற ராட்சசாலெல்லாம் துவம்சம் பண்ற இந்திரஜித்து நேர ராமனை தூக்கி ராமனையே லட்சம் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்திரஜித்தோட பெரிய சண்டை நடக்குது. இந்திரஜித் ரதம் தியக்வா ஹதாஸ்வோ ஹதசாரதிஹி. இந்திரஜித்தினுடைய தேர்ல ஏறிண்டு சண்டை போடுறான் இந்திரஜித்து. அந்த இந்திரஜித்தினுடைய தேர் குதிரையெல்லாம் சது போயிடுச்சு, சாரதியும் கொல்லப்பட்ட அங்கதனால. ஆகையால அதை நன்னா தெரிஞ்சின்ற பிற்பாடு ரதம் தியக்வா மகாத்மியா தத்ரைவ அந்தரதீயத அப்படியே மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சு போயிட்டு பிரபாவம் சர்வபூதானி விதுர் இந்திரஜிதோ இதி ததஸ்தேதம் மகாத்மானம் திருட்வா துஷ்டா பிரதர்ஷிதம். இந்த கபிராஜாவை பொறுத்த வரைக்கும் மீதி வானரங்கள்லாம் அங்கதனுடைய பிரபாவத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். இந்திரஜித்தனுடைய சாரதியே போயிட்டா, இந்திரஜித்தே தேர்ல இல்லாதபடி மறைஞ்சு போகும்படியாக தோல்வி அடையும்படியாக பண்ணிட்டான்னு. ஆனா அந்த இந்திரஜித் என்ன பண்ணா, அந்த அந்தர்தான மைண்ட் மறைஞ்சு போய் அப்போ பிரம்மதத்த பிரம்மா இந்திரஜித்துக்கு ஒரு வரன் கொடுத்திருக்க, அந்த வரன் பிரகாரத்துக்கு அவனோட விசேஷமான ஒரு நாகாஸ்திரம் இருந்துட்டு இருக்கு. அந்த பாணத்தை ராமன் மேல பிரயோகம் பண்ணாரா, ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் மேலையும் பிரயோகம் பண்ணாரா. ராமஞ்ச லக்ஷ்மணன் செய்வன் கோதைஹி நகமயை சரைஹி அதிருஷ்யான் நிசிதான் பாணானு உமோசாசனி வர்ச்சசான். அதை பார்த்தோம், விபேத சமரே குருத்தா சர்வகாத்திரே சுராட்சசா மாயையா சம்ருதஸ்தத்ர மோஹயன் ராகவம் யுதி. அந்த ரெண்டு பாணம் நாகாஸ்திரம் பெருமாள் மேல ராமர் பேர்லயும் லக்ஷண பேர்லயும் விழுந்துதான். அப்படி விழுந்த உடனே ரத்தம் குபு குபுன்னு வெள்ள கொட்டதாம். குருத்தே நேந்திரஜிதா வீரோ பன்னகைஹி சரதாங்கதைஹி தயோஹோ க்ஷதஜ மார்க்கேண சுஸ்ராவ ருதிரம் பஹு. அப்படியே ரத்தம் கொத்திதான். யுத்தியமான மனலட்சம் சக்ரோபி த்ரிதசேஸ்வரம் திரஷ்டுமாசாதிதும் வாபி நசக்தா கிம் புனர்யுவாம். இது இந்த சண்டை போடுற இந்த இந்திரஜித்தை வேற யாராலையும் பார்க்க முடியாது. நீங்க எங்கேருந்து என்ன பார்க்க போறங்கன்னு இந்திரஜித் அகங்காரமா நினைச்சு யார் அடிச்சான்னே தெரியல. ராமரும் லக்ஷ்மணரும் விழுந்து கிடக்குறான். விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே மொத்தம் பார்த்து அங்க இருக்கிற வானரங்கள்லாம் அப்படியே பயந்து போயிடுச்சு. வான பார்த்தான் தரே ராமம் பதித்தம் புருஷருடபம் சுவதத்ர லக்ஷ்மணோ திருஷ்டுவா நிராசோ ஜீவிதே பவதி. முதல்ல ராமர் விழுந்து அப்புறமா லக்ஷ்மணர் விழு. அந்த ராமர் விழுறத பார்த்த உடனேயே லக்ஷ்மணருக்கு இனிமே எனக்கு ஜீவிக்கையே தேவையில்லை அப்படின்னு. ராமங்கமலபத்ராட்சம் சரண்யம் ரணதோஷிணம் சுசோச பிராதரம் திருஷ்டா பதிதம் தரணிதலே. எப்பேற்பட்டவர் ராமர், அவருடைய திருக்கண்களை பார்க்கணும். கமலபத்ராட்சம் அந்த யுத்தத்துல வந்தா ஒரு சமயத்திலயும் புறமுதுகிட்டு ஓடினவர் அல்ல. அப்படி இருந்துட்டு இருக்கிற ராமரை போய் இப்படி கீழே தள்ளிட்டான்னு வேதனையா அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறேரா. ராமரும் விழுந்துருக்கே, லக்ஷ்மணரும் விழுந்துட்டாளாம். தத்தோத்யாம் பிருத்திவீம் செய்வ வீட்சமானாவனௌகதா ததிருஷு சந்ததௌ பாணைஹி பிராதரோ ராமலக்ஷ்மணௌ. இங்கேயும் வால்மீகியனுடைய கவித்துவத்தை அழக அந்த அழக பார்க்கணும். ததா தியாம் பிருத்திவீம் செய்வ வீட்சமானா வனௌகசா என்பதா. ராமரும் லக்ஷ்மணரும் கீழே விழுந்திருக்கு. இந்த விழுந்து கிடக்கிறத குரங்குகள் மொத்த பேரும் வந்து பாக்குறாங்க. அந்த குரங்குகள் வந்து பார்க்கதே எப்படி பாக்குறதுன்னா இப்படி பூமிய பாக்குறது. பூமியில பார்த்தா ராமர் விழுந்து கிடக்குறது. இதையே பார்த்துட்டு இருக்கலாம், சைட்ல பாக்கலாம்னா பாக்கல, மேல பாக்குறதும் தியாம் பிருத்திவீஞ்ச மேல பாக்குறதும் கீழே பாக்க. இதுதான் நாம பண்ணுவோம். திடீர்னு வந்து நடந்துருத்துனாக்க எதிர்பார்க்காத ஒரு நடந்துருத்துன்னா மேல பார்ப்போம், கீழே பார்ப்போம், இதுதான் பார்ப்போம். அதே மாதிரி இதுகள்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான். ததிருஷுகும் சந்ததோ பாணைஹி பிராதரும் ராம லக்ஷ்மணோ. ரெண்டு பேரையும் பார்க்கலாச்சிதும்பகம்ல யதா சர்ப்போ நிச்சேஷ்டோ மந்த விக்ரமோ. ஒரு பாம்பு எற தின்னுடுத்துனாக்க அப்படியே இருக்கும், அது ஒண்ணுமே சலனமே இல்லாத இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கானா. இத பார்த்த உடனே சரி, இது இன்வா ரெண்டு பேரும் போயிட்டா என்ற ஒரு நிச்சயம் வந்துட்டு அந்த ராவணிக்கு ஒரே சந்தோஷம். இந்திரஜித்துக்கு உள்ள லங்காபட்டினத்துள்ள உள்ள போறான். போத்த உடனே ஒரு சந்தோஷம். சந்தோஷத்துல போய் ராமரிடத்துல ராவணன் இடத்துல போய் அப்பாவிடத்துல சொல்றான், ராம லட்சுமணா ரெண்டு பேருக்கும் நாகபாசத்தை போட்டு தம்சம் பண்ணியாச்சு, இனிமே அவளால ஏந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ எத்கிருத்தே சிந்தையா நசே சோகார்த்தசிய மெசுமா அஸ்பிருஷ்டா சயனம் காத்ரேகி ஸ்ரீராமா ஜாதிவர் சர்வரி சோயம் மூலகரோ நர்த்தகா சர்வேஷாம் சமிதோமயா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இந்த ராமன் தானே. ராவணன் நான் வந்து துவம்சம் பண்ணியாச்சு, இனிமே அப்பா விசாரம் இல்லாத இருக்கலாம்னு தீர்மானம் பண்ணி அப்பாவண்ட போய் அந்த ராத்திரியோட ராத்திரியா அப்பாவண்ட எழுப்பி இந்த மாதிரி ரெண்டு பேரும் தம்சம் பண்ணியாச்சு, நாகபாசத்தை போட்டு விழுந்து கிடக்கடான்னு சொல்லிட்டான். இது ஆச்சு. ராவணனுக்கு இதோட இருந்தா விடுமா? சரி, இந்த சமாச்சாரத்தை சீதையிட்ட போய் சொல்லணும் அசோகவனத்துல. அவள் ராமன் விழுந்து கிடக்கிறத பாக்கணும் என்று தீர்மானம் பண்ணிருக்க. இதுக்குள்ள விபீஷணர் வரே. விபீஷணன் வந்தா இங்க சுக்ரீவன் ராமரை பார்த்து பார்த்து அழுதுன்னு இருக்கிறான். கண்ணில் அப்படியே ஜலம் கொட்டின் இருக்கு. சுக்ரீவஸ்ய சுபே நேத்ரே பிரமமார்ஜ விபீஷண. விபீஷண பக்கத்துல வந்து கண்ணை தொடச்சு விடுற. அழக்கூடாது என்ன, யாவத் சம்ஜா வைப்ப உங்க சுஷேணம்னு ஒருத்தர் இருந்து அவர் என்ன சொல்ற, சுக்ரீவனுடைய மாமனர், நீ விசாரப்படாத எப்பேற்பட்ட பாணமா இருந்தா கூட எப்பேற்பட்ட ரணமா இருந்தா கூட இங்கேந்து ரொம்ப தூரத்துல அமிர்த மதனம் பண்ணச்சே சஞ்சீவி பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம் இருந்துருக்கு. அந்த பர்வத்தில இருந்துருக்கிற ஒரு மூலிகைய கொண்டு வந்தமானாக்கா இவெல்லாம் பழிச்சிடுவா, இவெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றதான். நீ இந்த ராவணையும் லக்ஷ்மணையும் கிஷ்கிந்தைக்கு அழைச்சும் போய் வச்சுக்கோ, நான் ராவண வதம் பண்ணி சீதையை நான் தம்சம் பண்ணிட்டு நான் வரேன் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்காளாம். இப்படி எல்லாம் இருந்துருக்கச்சே இவ ராவண லக்ஷ்மணன் கீழே விழுந்திருக்கிறத பாக்கிறதுக்காக ராவணன் என்ன பண்றான், புஷ்பக விமானத்துல சீதா பிராட்டிய ஏத்தி நீ போய் பாரு, அதோ பார் அன்னைக்கு வேணா ஒரு மாயா சிரஸ காண்பிச்சேன், இன்னைக்கு நிஜமான ராமனே கேட்கிறான். அதாவிந்திரஜிதாக்கியாத வைதேஹ்யா ராமலக்ஷ்மணோ புஷ்பகம் தத்தமாரோப்ய தர்சயத்வம்ரணே ஹதோ. விமானத்துல த்ரிஜட்டையும் கூட வந்துட்டு இருக்கா, அந்த புஷ்ப விமானத்துல ஏறிந்து பாக்குற, கீழே பார்த்தா ராமரும் லக்ஷ்மணனும் பூமியில விழுந்து கிடக்கிறாளாம். இத அவளால பார்த்து ஜீர்ணமே பண்ணிக்க முடியல. ததர்ஷ வானராணாம் தூ சர்வம் சைன்யம் நிபாதீதம், அப்படியே வானர சைன்யமே அப்படியே விழுந்து கிடக்கிறது. அங்கங்க பார்த்து குத்தையரும் கொலையரமா குரங்குகள்லாம் விழுந்து கிடக்கிறது. இப்ப பாக்குற தபீதாந்தோபோ சரதல் எத்தனோ பானம் போட்டிருக்கான், ஒரு பானமா ரெண்டு பானமா, அப்படியே அந்த பானமே படுக்கையா இருந்துட்டு இருக்கு. அந்த படுக்கையில அப்படியே விழுந்து கிடக்கிறாளாம் இவ ரெண்டு பேரும். சௌதிருஷ்டா பிராதரோ தத்ர பிரவீரோ புருஷருடபோ சயானோ புண்டரீகாட்சோ குமாரா விவபாவகி சரதல்பகதோ வீரோ ததா பூதோ நரர்ஷபோ துக்கார்த்தா கருணாம் சீதா சுப்ரிசம் விலலாபா. இத பார்த்த உடனே இது பொய்யில்ல, இது நிஜம்தான்றத தெரிஞ்சுட்டா அப்படியே ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சிட்டாளாம் சீதா பிராட்டி. என்ன பார்த்து என்னுடைய சரீர லட்சணத்தை பார்த்தவாள்லாம் மொத்த பேரும் என்ன சொன்னா, நீ ஒரு காலம் உனக்கு வைதவியமே வராது என்று சொன்னார். என்னுடைய சாமுத்திரிகா லட்சணத்தை பார்த்து சொன்னவாள்லாம் இப்ப பொய் சொன்னவாளா ஆயிட்டா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாத வார்த்தையை சொல்லிட்டா, நான் இப்ப ராமரை இழந்தவளாக நான் போயிட்டனேன்னு சொல்லி சொல்றாளாம். எல்லாரும் மகர்ஷிகள்லாம் எனக்கு சொன்னோ மகிஷீம் ஏ மாமூச்சு பத்னிச்சத்ரிணா சர்வே ஹதே ராமே ஜானினா. முதல்ல சொன்னவா ஜோசியால், ஜோசியால் சொன்னவா உன்னுடைய சரீர லட்சணத்தை பார்த்து நீ பெரிய உத்தம ஸ்திரீயா இருந்துட்டு இருக்க உனக்கு வைதவியம் வராதுன்னு சொன்னா அந்த ஜோசியாளுடைய வார்த்தை பொய்த்து போச்சு. மகர்ஷிகள்லாம் என்ன பார்த்து சொன்னா, ராமர் பெரிய பெரிய யாகெல்லாம் பண்ண போறேர், அந்த யாகத்துக்கெல்லாம் யாக பத்னியா நீ இருந்துண்டு எத்தனையோ யாகங்கள்லாம் நீ நடத்தி வைக்க போற என்று சொன்னார். யஜ்வனோ மகிஷீம் ஏ மாமூச்சுகு பத்னிஞ்ச சத்ரிணா என்று சத்ரன்றது ஒரு யாகம், அந்த யாகம் பண்றதுக்கெல்லாம் பெரிய ரொம்ப நாள் ஆகும், அந்த யாகத்துக்கெல்லாம் பத்னியாக இருந்துட்டு யாக பத்னியா இருந்துட்டு நான் இருக்க போறேன்னு எல்லாம் சொன்னா அந்த மகர்ஷிகளுடைய வார்த்தை எல்லாம் பொய்யா போயிடுச்சு. வீர பார்த்திவ பத்னி நாம் ஏ விதுகு பத்ரு பூஜிதான் தேத்ய சர்வே கதே ராமே ஜானினஹா அன்றுத்தவாதினஹா. சர்வே ஜானினஹா அன்றுத்தவாதினஹா, எல்லாம் தெரிஞ்சவாளா இருந்திருக்கிற மகர்ஷிகளுடைய வார்த்தை மொத்தம் பொய்யா போயிடுத்தே என்று அப்படியே கஷ்டப்பட்டுகிறாளாம் சீதா பிராட்டி. சங்கே நேத்திரே கரோ பாதம் உல்பாபூரு சமோச்சிதோ அனுவத்தாங்குளஜோ மம. இப்படிப்பட்ட ஒரு வைதவியம் எனக்கு வந்துடுத்து, இந்த மகர்ஷிகளுடைய வார்த்தை, இப்படிப்பட்ட ஜோசியாளுடைய வார்த்தை, இவ ஆசீர்வாதம் மொத்தம் பொய்யா போயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இது மொத்தத்துக்கும் காரணம் என்னுடைய பாக்யஹீனம், என்னுடைய தௌர்பாகியம் தவிர வேற என்ன சொல்றதுன்னு சீதா பிராட்டி புஷ்பக விமானத்துல இருந்துட்டு அழறாளா. ராமரும் லக்ஷ்மணும் கீழே விழுந்திருக்கிறத பார்த்து அப்போ த்ரிஜட கூட சொல்றாளா, மா விஷாதம் கிருஷ்ணா தேவி பர்த்தியந்தவ ஜீவதி. நீ கஷ்டப்பட்டு காதம்மா, உன்னுடைய கணவன் ஜீவிச்சுதான் இருந்துட்டு இருக்க என்று. ஏன் கஷ்டப்படாத என்ன பண்ண முடியும்? கீழே நான் ராமர் கீழே விழுந்து நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. ராமர் ஒத்தரா இருந்து 14,000 ராட்சசாலையும் அழிச்சதான் நான் பார்த்தேனே தவிர, நான் எத்தனையோ பராக்கிரம் விராதன வரைச்சு ரெண்டு பேருமா இருந்து துவம்சம் பண்ணி அந்த பள்ளத்துல தள்ளினதுதான் நான் பாத்திருக்கேனே தவிர, ஒரு சமயத்துல கூட ராமன் அடிபட்டு கீழே விழுந்து நான் பார்த்ததே இல்லை. இப்ப அடிபட்டு கீழே விழுந்தது பார்த்தேன்னாக்க இனிமே ராமர் ஏந்திருக்க மாட்டேன்னு என்ன கஷ்டப்படாதேன்னு எப்படி சொல்ற அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு அடையாளத்தை நான் சொல்றேன். நான் நீ எதுல ஏறி உக்காணுன்ற இப்போ புஷ்பக விமானத்துல ஏறி உக்காணுன்ற இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நாம நாமதா திவ்யம் தாம் தாரயேன்னேதம் யத்யேதௌ கத ஜீவிதௌ. இது புஷ்பக விமானம். இது இந்த புஷ்பக விமானத்துல நீ என்னதான் பதிவிரத்தையா இருந்தாலும் கூட உன்னுடைய கணவன் ஜீவிச்சு இல்லைன்னாக்கா இந்த விமானம் உன்னை இதுல உட்காத்தி வச்சுக்காது, உன்னை கீழே தள்ளிட்டு இருக்கும். எப்ப இந்த விமானம் உன்னை கீழே தள்ளலையோ அவ ரெண்டு பேரும் ஜீவிச்சுதான் இருந்துட்டு இருக்கா, நீ சுமங்கலியா தான் இருந்துட்டு இருக்க, இதுல ஒன்னும் விசாரமே படாத அப்படின்னா. தாத்வம் பவசு விஸ்ரப்தா அனுமானை சுகோதயை அகதோ பஷ்ய காகுத்தௌ ஸ்னேஹாதே தத் ப்ரவீமீதே. ஆகையால நான் சொல்றேன், இந்த புஷ்பக விமானத்துல இருக்கிற ஒரு அடையாளம், புஷ்பக விமானத்துல இருந்து நீ கீழே விழாத இருக்கிறதுனால அடையாளத்தினாலேயே நான் சொல்றேன். நானு உனக்கு இவா ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆகல, இவா சௌகரியமா தான் இருக்கா, இவா ஜீவிச்சுதான் இருந்துட்டு இருக்கா, எப்படியான பொழைச்சு உன்னை மடியில ஏத்தி இதே புஷ்பக விமானத்துல ஏத்தி உன்னை உட்காந்து வச்சுட்டு போக போறா, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லைன்னு த்ரிஜட்ட ஆஸ்வாசப்படுத்துறா சீதா பிராட்டிய. அவ கடைசியில சொல்றா சீதா த்ரிஜட்ட சொல்றா, அனுத்த பூர்வம் மே நச்சவட்சாமி மைதிலி சாரித்ர சுகசீலத்வாது பிரவிஷ்டாசி மனோமமா நேமோ சக்கியோ ரணே ஜேது சயந்திரபி சுராசுரை. நான் என்னத்துக்குமா நான் பொய் சொல்லணும்? த்ரிஜட்ட சொல்ற வார்த்தை உனக்கு சாந்தோவச்சனம் சொல்லி எனக்கு ஒன்னும் ஆக வேண்டியதில்லை. நான் இத்தனை நாளும் நான் பொய் சொன்னதில்லை, இனிமேலும் நான் பொய் சொல்ல போறதில்லை. இவா ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட தேவதைகளோ யார் வந்தாலும் இவாளை ஜெயிக்க முடியாது. இந்திரஜித்து ஜெயிச்சுட்டா நினைச்சிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு மாயதான் என்ன. ஸ்ருத்வா சிறுவன வச்சனம் தஸ்யா சீதா சுரசுதோபமா கிருத அஞ்சலி ருவாச்சேமாம் ஏவமஸ்விதி மைசீலி. அவளுடைய வார்த்தைய கேட்டுட்டு கை கூப்பிண்டு சொன்னாளா, மா நீ உன்னுடைய வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும், அவ ரெண்டு பேரும் ஜீவிச்சிருக்கவாளாவே இருக்கட்டும் என்று அந்த திருஜட்டைக்கு ஒரு கை கூப்பி அவளுக்கு ஒரு தன்யவாதத்தை சொல்றா. இத நடுவுல பாக்குற ராமனுக்கு கொஞ்சம் ஒரு விழிப்பு ஏற்படுறதான். பக்கத்துல பார்த்தா லக்ஷ்மணர் விழுந்து கிடக்கிறான். ஏ தஸ்மின் தரே நமஹா பிரத்யபுத்த வீங்கவான் திரத்வான் தத்வயோகாச்சரை சந்தானிதோபி சன்மை. அவ்வளவு அடிபட்டு விழுந்திருந்தா கூட கொஞ்சம் ஞாபகம் வருது. திரும்பி பாக்குறேன், திரும்பி பார்த்தா லக்ஷ்மணர் விழுந்து கெடுக்கிறேன். பார்த்தேரான் அங்க இருக்கிற வானர கூட்டம் மொத்தத்தையும் கூட்டேரான். கிண்ணுமே சீதையா காரியம் லத்தையா ஜீவிதேனவா தயானம் யோத்ய பசியாமி ராதரம் யுதி நிர்ஜீதம். இங்க லக்ஷ்மணன் விழுந்து கிடக்குறான். இந்த லக்ஷ்மணன் போன விற்பாடு சீதை கிடைச்சா தேவையா, எனக்கு கிடைக்காட்டா தேவையா, நான் பிராணனை விட்டு பிராணனை வச்சிருந்தா தேவையா, வச்சு கேட்டா தேவையா, லக்ஷ்மணனே போன பிற்பாடு நான் என்னத்துக்காக இருக்கணும். சக்கியா சீதா சமானாரி மர்த்தியலோகே விசின்மதா ந லக்ஷ்மண சமோ பிராதா சாம்பராயிகா. நான் எங்கேனா தேடினாக்கா சீத மாதிரி யாரா ஒரு பெண்ணு கிடைப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா லக்ஷ்மணன் மாதிரி ஒரு பிராத்தா கிடைப்பாண்டா? லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவனாக இருந்த? இந்த 13 வருஷமும் எனக்கு நண்பனாகவும் மந்திரியாகவும் அப்பாவாகவும் சிஷ்யனாகவும் பிரத்யனாகவும் எல்லா விதமாகவும் இருந்திருந்திருக்கான். அந்த லக்ஷ்மணனை விட்டுட்டு நான் அயோத்திக்கு போனோம், சீதையோட நான் அயோத்திக்கு போனோம்னாக்க இது போறது போறதும் தேவையில்லை, நானும் என் பிராணனை விட்டுடுறேன். ஆகையால நீங்கெல்லாம் கிஷ்கிந்தைக்கு போய் நீங்க எல்லாம் சௌக்கியமா இருந்துருங்கோ. கின்னு வட்சாமி கௌசல்யாம் மாதரம் கிண்ணு கை கையீம் கதமம்பாம் சுமித்ராஞ்ச புத்திர தர்சனலாலசாம். அப்பப்போ சொல்ற கோபம் வந்தா ஒரு சமயத்துல கை கையை வெய்ய வேண்டியது. சகாமா பவ கைகேயின்னு உன்னை என்ன நினைச்சியோ அதான் நடந்துடுத்துன்னு கோபத்துல சொல்ற. ஆனா சாதாரண சமயத்துல பார்த்தோம்னா கைகேயை எப்பவுமே ராமர் வெய்யவே மாட்டேன். கின்னு வச்சாமி கௌசல்யாம், அம்மா இடத்துல போய் நான் என்ன சொல்றது? அம்மா போய் கேட்டாள்னாக்கா எங்கடா லக்ஷ்மணன்னாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்றது? கைகேயி கேட்டாள்னாக்கா எங்கடா லக்ஷ்மணன் நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களேன்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது? இவ ரெண்டு பேரை கூட ஏதோ ஒரு விதமா சமாளிச்சுடலாம். சுமித்ர கேட்டாள்னாக்கா சுமித்ரைக்கு நான் என்ன பதில் சொல்றது? போகச்சேயே சுமித்ர உபதேசம் பண்ணி அனுப்பிச்சா லக்ஷ்மணனிடத்துல, ராமே பிரமாதம் மாகார்ஷிஹி, ராமனிடத்துல ஒரு காலத்திலையும் தவறாக நடந்து கொள்ளாதே, ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜான்னு சொன்ன, இந்த ராமரை தசரதராக நினைச்சுக்கோ, சாட்சாத் உங்க அப்பாவாக நினைச்சுக்கோ, சீதா பிராட்டிய உங்க அம்மாவாக நினைச்சுக்கோ, ராமன பெருமாளாக நினைச்சுக்கோ, சீதா பிராட்டிய மகாலட்சுமியாக நினைச்சுண்டு நீ கைங்கரியம் பண்ணணும்னா உபதேசம் பண்ணி அனுப்பிச்ச சுமித்ரைக்கு என் பையன் எங்கேன்னு கேட்டா நான் என்ன பதில நான் சொல்றேன்? கின்னு வட்சாமி கௌசல்யாம் மாதரம் கின்னு கை கையும் கதம் அம்பாம் சுமித்ராஞ்ச புத்திர தர்சனலாலசாம். 13 வருஷம் ஆகி போச்சு, 14வது வருஷம் நடந்துட்டு இருக்கு, நாளை எண்ணின் இருக்கா சுமித்ர ஆகி போச்சு, இன்னைக்கு வரப்போறான் பையன், நாளைக்கு வரப்போறான், இன்னும் 20 நாள் தான் இருக்கு, இன்னும் 15 நாள் தான் இருக்கு, 14 நாள் தான் இருக்குன்னு எண்ணின் இருக்கான். அப்படி எண்ணின் இருக்கிற அம்மாவுக்கு நான் என்ன நான் சொல்ல போறேன்னு தெரியலையே. அனுஜாத்தாமையா சர்வே யசேஷ்டம் கந்து மர்ஹதா, நான் எல்லாம் நீங்க இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் தன்யவாதம் சொல்லிடுறேன். எல்லாரும் கிஷ்கிந்தைக்கு போய் சேருங்கோ, நான் ஏதோ நான் பாத்துக்கிறேன், நான் ஜீவிக்கிறதோ ஜீவிக்காத இருக்கிறதோ என்ன பண்றதோ நான் போய்க்கிறேன்னு ராமர் சொல்லி எல்லாரையும் அனுப்பிக்கிறேன். அப்போ விபீஷணன் அங்கேருந்து வரு, இந்திரஜித்தர் வந்து அந்த விபீஷணன் வரத பார்த்த உடனேயே அந்த வானரங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருத்தான், இந்திரஜித் தான் வந்துட்டானோ என்னமோன்னுட்டு, அந்த இந்திரஜித் தான் வந்துட்டானோ போட ஆரம்பிச்சுட்டான். இல்ல இது இந்திரஜித் இல்ல விபீஷணன்னு சுக்ரீவன் சொல்ற. சுக்ரீவன் பக்கத்துல வந்து உக்காண்டுகிறார் விபீஷணன். அப்பா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இது ஐயோ இது ஏன் கேக்குற, இது பெரிய பாசம் நாகபாசத்தை போட்டுட்டான், அகலதான் இவா ரெண்டு பேரும் உயர்ந்து கிடக்கிறது. இவன் சுக்ரீவன் அழர், இமௌத்தோ சத்த சம்பன்னோ விக்ராந்தோ இமாமவஸ்தாம் கமிட்டோ ராட்சதைஹி கோட்டையோதிபிஹி, இந்த ராட்சசா எல்லாம் மறைஞ்சிண்டு யுத்தம் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரா, அந்த மறைஞ்சிண்டு யுத்தம் பண்ணி இவளை இந்த நிலைக்கு ஏற்படுத்திட்டாளேன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காளாம். அப்ப சுக்ரீவன் சொல்றேனா எல்லாரையும் அழைச்சிட்டு போவோம் சுசேஷன், அவன் தன்னுடைய மாமனார் இடத்துல அவர் பெரிய வைத்தியம், அந்த சுசேஷன் இடத்துல போய் சொல்றான், இந்த பாரு இவனுக்கு எதனா வைத்தியம் பண்ண முடியுமா என்னன்னு பாரு, இவ கிஷ்கின் தைக்கு இவ ரெண்டு பேரையும் அழைச்சும் போயிட்டு பண்ணு, நான் இந்த சைன்யத்தோட வானர சைன்யத்தோட ராவண வதம் பண்ணி சீதையை அழைச்சிட்டு நான் வரேன்னு சொல்றான். அப்ப சுஷேனர் மறுபடியும் சொல்ற, யாரனா கொஞ்சம் வேகமா போறவளா இருந்தாள்னாக்கா அமிர்தமோசனம் பண்ணச்சே அமிர்தம் சிந்தின ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல சில பர்வத மூலிகைகள்லாம் இருக்கு, அந்த மூலிகையை கொண்டு வந்தாக்கா இவ ரெண்டு பேரும் போய்ச்சிடுவான். இப்படி பேசிட்டே இருக்கச்சே சொல்ற விபீஷணன் சொல்ற, எப்படியான இவாளுக்கு ஒரு கஷ்டம் நீங்கிடும், விசாரப்படாதங்கோ, கருத்மான் வந்து ரக்ஷணம் பண்ணுவேன், நீ பயப்படாதங்கோன்னு சொன்னான். இப்ப திடீர்னு பார்த்தோம்னா பெரிய ஒரு மேக கூட்டங்கள் மாதிரி வரதான், ஒரு பெரிய சப்தம் இடி இடிக்கிற மாதிரி சப்தம் கேட்டுதான். அந்த சப்தம் கேட்டதெல்லாம் பார்த்தா எல்லாரும் திரும்பி பார்த்தாள்னாக்கா அந்த சமுதிரத்துல இருந்து வரையறான் பெரிய கருத்மான் வரையறான். அபவன் தன்னகாஸ்தத்ர போகினஸ்தத்ர வாசினஹா, சமுத்திரத்துல இருந்துருக்கிற பாம்புக்கெல்லாம் ஒரே பயம் வந்துருத்தோம், இது என்ன எத்தனை பாம்பு கொத்திட்டு போயிடுமோ இந்த கருத்மான்னுட்டு. கருத்மான் அங்கேந்து வர ராமரும் லக்ஷ்மணும் கீழே விழுந்திருக்கிறத பார்த்த உடனே அந்த இறங்கி யுத்த பூமியில இறங்கி தன்னுடைய ரக்கையினால தடவி கொடுக்கிறான் கருத்மான். அந்த தடவி கொடுத்த உடனே வைணதேயேன சம்சிருஷ்டாஹ தயோ சம்ருஹூர் சுவர்ணே சதனோ ஸ்னிக்தே தயோராசுபூவது. அப்படி தடவி விட்ட உடனே ராமருடைய அந்த ரணம் மொத்தம் ஆறி போய் அப்படியே பல பல பலன்னு ஸ்வர்ண விக்கிரகம் மட்டும் ராமருடைய லக்ஷ்மணருடையும் திருமேனி ஆயிட்டான். தேஜோ வீரியம் பலம் சௌஜ உற்சாகச்ச மகாகுணா பிரதர்சனஞ்ச புத்திஷ்ட ஸ்மிருதிஷ்ட த்விகுணா தயோ. ஏற்கனவே இருந்த பராக்கிரமம் மாதிரி ரெண்டு மடங்கு ஆயிட்டான் இவருக்கு. ஏற்கனவே இருந்த தேஜஸ் மாதிரி ரெண்டு மடங்கு தேஜஸ் இப்ப ஆயிட்டோம். அந்த பிரகாசத்தெல்லாம் பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா இருந்தான். பவத் பிரசாதாத்யசனம் ராவணி பிரபவம் மகதே உபாயேன வ்யதிக்ராந்தௌ சீக்ரஞ்ச பலினோங்கதௌ. அந்த கருத்மான பார்த்து இவா ரெண்டு பேரும் சொன்னான், உம்முடைய அனுகிரகத்தினால எப்பேற்பட்ட கஷ்டம் எங்களுக்கு நீங்கித்து, ஆகையில எங்க தகப்பனார் மாதிரி நீர் இந்த சமயத்துல வந்து எங்களை ரட்சணம் பண்ணிருக்கேன்னா உனக்கு எப்படி தன்யவாதம் சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொன்னாரா. நீர் யாருன்னு தெரியலையே, நீர் யாரு தெரியுமா என்ன அப்படின்னு. நான் யாரும் இல்ல, அகம் சகாதே காகுஸ்த பிரியா பிராணோ பகிஷ்டரஹா. யாரு? நான் உம்முடைய சகா பௌஷம். பகிஷ்டரஹா பிராணஹா, உம்முடைய பிராணம்தான் நானு. நான் வெளியில இருந்துருக்கோம். வேதாத்மா விஹகேஸ்வரஹா எஸ்ய நிஸ்வசித்தம் வேதஹான்னு சொல்லிருக்கு. பெருமாளுக்கு மூச்சு காத்தாக இருந்துருக்கிறது வேதம். அந்த வேதத்தையே ஆத்மாவாக உடையவர் கருத்மா. அப்ப பெருமாளுடைய ஆத்மா, பெருமாளுக்கு ஆத்மாவாக இருந்துருக்கிறவர் கருத்மான் தான் சொல்லணும். அகம் சகா தே காகுத்தா பிரிய பிராணோ பகிஷ்டரஹா கருத்மானிக சம்பிராப்தா யுவயோகோ சாஹ்ய காரணாதே. உங்க ரெண்டு பேருக்கும் உபகாரம் பண்ணணும் என்பதற்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆகையில உங்களுக்கு நீங்க அடிபட்ட நாக பாசம் இருக்க, இது சாதாரணது இல்லை. நேமம் மோட்சைக்கும் சக்தாக சரபந்தம் சுதாரணம் மயா மாயா பலாந்த் இந்திரஜிதா நிர்மிதம் குரூர கர்மனா. இது சாதாரணமானவெல்லாம் இதுல இருந்து இந்த சரபந்தத்துல இருந்து விடுபடவே முடியாது. ஆனா நான் தான் இதை பண்ண முடியும். உனக்கு சகாயம் பண்ணணும்ன்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் நானே. சகே ராகவ தம்மஜா ரிப்பூணாம் அப்படி வத்தலா அபியனுஜாத்தும் இச்சாமி கமிஷாமி யசாசுக்கும். எதிரிகள் இடத்துல கூட நீ உன்னுடைய வாத்சல்யத்தை காண்பிக்கிற ராம. ராமனு தாசஸ்தகா வாகன மாசனம் என்று அளவந்தார் கருத்மான சொல்ற. எந்த இடத்துல சகாவா இருந்திருக்காக்க? ராமாவதாரத்துல சகாவாக இருந்திருக்கார் கருத்மான். ஆகையால அவர் திருப்பி சொல்றார், உன்னுடைய தோழன் நானு. ஆகையால நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நான் போயிட்டு வரேன் நானு என்று சொல்லி விடைபெற்றுக் கொண்டு போற. ராவணம் திருப்புங்கத்வா சீதாந்தமோபேவச்சனம் சுபர்ணஹா சீக்கிர விக்ரமா. இப்படி கருத்மான் சொல்லிட்டு ராமரையும் லக்ஷ்மணரையும் பழைய மாதிரி இல்லாமல் அது மாதிரி ரெண்டு மடங்கு பராக்கிரமத்தோடு இருக்கும்படியாக பண்ணிட்டு கருத்மான் அண்ணன் போயிட்டு இவா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வானர சைன்யத்துக்கே பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட அவ எல்லாரையும் ராமனை பார்த்து திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காளாம். கொஞ்ச நாள் முன்ன விழுந்த ராமரா இப்படி இருந்துருக்கே பிரகாசிக்கிறேன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல மீண்டும் சண்டை போடுறதுக்கு யுத்தத்துக்கு தயாராக இருந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ராமனுடைய தேஜஸ்னால நமக்கும் நல்ல எல்லா பாபங்களும் போய் நமக்கு எம்பெருமான் இடத்துல இருக்கிற பக்தி இரட்டிப்பாக ஆகி அவனுடைய கைங்கரியத்துல விசேஷமான ஈடுபாடு ஏற்படும்படியாக அந்த ராமனும் லக்ஷ்மணனும் சீதா பிராட்டியும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாநியேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஃ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஃ.